श्रीमहान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथ वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुर्मरुत्वव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिद्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनु पश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषां मर्थे काङ्क्षितं नो राज्यं भोगा सुखानि च तैमेव स्थिता युद्धे प्राणान् त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुला श्वशुराः पौत्राः शाला सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं नु महीकृते निहत्य धातराष्ट्रान्नः का प्रीति स्याज्जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुम् ధాతరాష్ట్రాన్ స్వబాంధవాన్. స్వజనం హి కథం హత్వా సుఖిన శ్యామ మాధవ. యద్యప్యేదేన పశ్యంతి లోభోపహత చేతసః. కులక్షయకృతం దోషం మిత్రద్రోహే చ పాతకం. కథం న జ్ఞేయం అస్మాభిః. పాపాదస్మాన్ నివర్తితుం. కులక్షయకృతం దోషం. ప్రపశ్యద్భిర్జనార్దన. కులక్షయే ప్రణశ్యంతి. కులధర్మా సనాతనాః. ధర్మే నష్టే కులం కృత్స్నం. అధర్మోభిభవత్యుత. రెండవ అధ్యాయத்துல 11వ శ్లోకం பார்த்துட்டுறோம். శ్రీ భగవానువాచ అశోచ్యాన్నన్వశోచత్వం ప్రజ్ఞావాదాంశ భాషసే గతాసూన్నగతాసూంశ నానుశోచంతి పండితాః. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பத்தியத்தை ஒன்று பார்க்கலாம். அர்த்தத்தை பார்த்துட்டு அந்த இதுக்கு போகலாம். நம்ம பெருமாள் சிந்திக்க போச்சு. பொதுவாக நமக்கு நிறைய சிந்தனங்கள் இருக்கும், அதில் பெருமாளையும் சேவிப்போம். சேவிக்கச்சேவே இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இல்லாட்டி நல்லாயிருக்கும், இல்லை அதுக்கு மேலே அவர் இப்போ திருவாவரணங்களை ரசிக்கலாம், இது சாத்தியத்துக்காக சாத்தியத்துக்காக ரசிக்கலாம். ஆனால் பெரியவா பெரியவானா ஆச்சாரிய புருஷாலெல்லாம் போய் சேவிக்கிச்சு அவளுக்கு எல்லாமே ஞானமாகவே இருந்துருக்கும். என்னமான வந்து அச்சே அர்ச்சையே அப்படியே அனுபவிப்பாள், மங்களாசாசனம் பண்ணுவா அந்த மாதிரி. அதனால்தான் பிரபந்தங்களோ இல்லை ஸ்தோத்திர பாடங்களோ வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஏன்னா அவளுடைய அந்த பக்தியை வந்து அந்த ஸ்தோத்திரமோ இல்லை பத்தியம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு பத்தியம் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமான பத்தியம். த்வம் மேஹம் மே குதஸ்தத் ததபி குத இதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தர்ஹி சாக்ரோஷ ஏவ க்வாக்ரோஷ கஸ்ய கீதாதிஷு மம விதித கோத்ர சாட்சி சுதி ஸ்யாத் అంతత్వత్పక్షపాతి సైతి నికలహే మృగ్య మధ్యస్థవత్వం. త్వం మేహం మే కుతస్తత్తదపి కుత ఇదం వేద మూల ప్రమాణాత్ ఏతచ్చానాది సిద్ధాత్ అనుభవ విభవాత్ తరిసాక్రోష ఏవ క్వాక్రోష కస్య గీతాదిషు మమ విదిత కోత్ర సాక్షి సుధీ స్యాత్ అంతత్వత్పక్షపాతి సైతి నృకలహే మృగ్య మధ్యస్థవత్వం. திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பெருமாள் ஈர வாழையிட்டிருப்பார். அப்புறம் துளசி மாலை மட்டும் காத்திருந்திருப்பார். ரொம்ப ஒன்றும் வஸ்திரங்கள்லாம் இருக்காது, ஈர வாழையோடு இருந்திருப்பார். நமக்கு வந்து நமக்கு நான் உங்களை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் பக்தி நகை இருக்கலாம், நமக்கு வந்து வெறும் அது ஒரு ஒரு போஸ்டர் அவ்வளவுதான், அடுத்து சரி அலங்காரம் பண்ண போறா திருவாவன சாதம் பண்ண நினைச்சிட்டு இருப்போம். பட்டர் போய் சேவிக்கிறார், பட்டர் போய் ரங்கநாதரை சேவிக்கிறார். இந்த மாதிரி ரங்கநாதர் திருமஞ்சனம் ஆகி ஒரு துளசி மாலையை சாத்திட்டு அப்படி அந்த ஈரோ நின்றுட்டு இருக்கார். இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டா அதுக்கு இந்த ஸ்லோகத்தை பண்றார். துவம் மே எதிர ஜீவாத்மக்கள் நம்மளா சேவார்த்திகளா இருப்பாளோ அவளை பார்த்துட்டு பெருமாள் சொல்றா துவம் மே அப்படிங்கிறார். துவம் மே நீ என்னுடையவன், நீ எனக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றாராம். அப்ப அவன் சொல்றானா அகம் மே பெருமாள் துவம் மேங்கிறார். நோனோ அகம் மேங்கிறான், ஐ எம் மைண்ட், நான் வந்து இண்டிபெண்ட், ஐம் நாட் டிபெண்ட் ஆன் யூ. ஏதோ வந்தேன் பிரமாதத்துக்கு வந்தேன் அதுக்காக நீ என்ன நீ வந்து உன்னோட சொல்லிக்கிறதா, அதெல்லாம் கிடையாது, நான் தனியா இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். உடனே பெருமாள் கேட்கிறார் குதஸ்தத் அப்படின்னு கேக்குறாரு, எங்க இருந்துப்பா எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. அப்ப இவன் கேக்குறான் ததபி குதஹா, நீ சொன்னிய அது மட்டும் எங்க இருந்து, இப்ப தொம்மே நீ சொன்னியோ அது மட்டும் எங்க இருந்து, நீ எப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறான். இதம் வேத மூல பிரமாணாதுன்னு பெருமாள் வேதத்தை காட்டுறாங்க. வேதங்கள்லாம் சொல்றதேப்பா, வேதத்துல என்ன ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கே, நீ வந்து என்னுடையவன் ஜீவாத்மாக்கள் என்ன சொல்லியிருக்கேப்பாங்கிற. அவன் சொல்றான் வேதம்னா என்னன்னு முதல்ல கேட்கறான். ஏன்னா ஸ்ருதியை பெருமாள் எழுதல, ஸ்ருதி வந்து அனாதியா இருந்துருக்கு, பெருமாளுடைய சுவாச காத்தா நான் உன்னையே ஒத்துக்கலன்றப்போ ஸ்ருதியெல்லாம் ஒத்துக்கிறமாண்ணா அப்படின்னு கேட்கறான். சரி உனக்கு என்ன பேசிஸ், நீ என்ன சொல்றேன்னு கேட்டா அவன் சொல்றான் ஏ தச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத், இது இருக்கே அனாதி கோட்டி ஜென்மம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கேன், இன்னொன்னு அனுபவமும் தெரியறது எனக்கு, நான் சுதந்திரமா இருக்கேன், எனக்கு கேட்பாரு யாரும் கிடையாது, நான் மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கேன், இது எனக்கு அனுபவ சுத்தம். நம்ம எல்லாருக்குமே சீயிங் இஸ் பிலீவிங் தானே இல்லையா, இதை தவிர ஆத்மா ஒன்று இருக்குன்னு சொன்னா சொல்றா அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, இல்ல நிச்சயமா ஆத்மா வேற சரீரம் வேற சொல்ல முடியறதா நான் முடியறது இல்லை, ஏன்னா அனுபவம் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, இந்த தேகமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப பெருமாள் சொல்றார் தரிதி சாக்ரோஷ ஏவங்கிறார், அப்பனா ஐ மீன் ஒன் ஓவர் நீ சொல்றது தப்பு, அதெல்லாம் என்ன இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுங்கிறார். குவ ஆக்ரோஷா கத்ய கேக்குறான், எங்க ஹூ வந்து ரெப்யூட்டட் திஸ் திங் சொல்லு பார்க்கலாம், யார் பண்ணான்னா கீதாதிஷு மம விதிதஹா, எப்ப நான் கீதையில சொல்லியிருக்கேனேப்பா அர்ஜுனனை கூட உபதேசம் பண்ணப்போ பூர்த்தியா சொன்ன ஜீவாத்மா சுரூபம் என்ன பரமாத்மா சுரூபம் சொன்னேன்றான். இப்ப பாருப்பா அதெல்லாம் வேற ஏதோ யுகம், கோத்திர சாட்சி அப்படின்னு கேட்டான், யார் சாட்சி இதுக்கெல்லாம், நீ சொன்னதாவே இருக்கட்டும் இப்ப இதுக்கெல்லாம் யார் சாட்சி அப்படின்னு இவன் கேட்கறான். ஜீவாத்மா சொல்றார் சுதி சியாத், சுதினா சோபனம் தீஹி, நல்ல அறிவு படைச்சவா அவளுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்காது, பொய்யான ஞானம் இருக்காது, தெளிவா இருக்கும் ஞானம், பாகவதால் பரம பாகவதோத்தமால் அவால சொல்றாளேப்பான்னா இவன் சொன்னா ஹந்த பக்ஷபாதி, அவால உனக்கு பக்ஷபாதிகள் பா, நான் எப்படி நம்புறது, நீ ஏதோ அவ ஏதோ உங்ககிட்ட வேண்டிக்கிற ஏதோ கொடுத்துட்டு இருக்க அவளுக்கு, அதனால நீ சொல்றதுல அவ வந்து ஆமாமா தலையாட்டுறா, நான் நம்பணுமாண்ணா ச இது நிற்கலகே மிருக்ய மத்தியஸ்தவத்வம்னு. அந்த காலத்துல ஒருத்தர் ஒரு வஸ்துவை இழந்துட்டாருன்னா யாராவது அலகரிச்சும் போயிட்டா, ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ஒரு வஸ்து வந்து ரெண்டு பேரும் கிளைம் பண்றா என்னோடது உன்னோடதுன்னு கிளைம் பண்ணச்சே நிறைய விதம் இருக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கு, ஏன்னா சாட்சி இல்லாதப்போ, சாட்சி இருந்துட்டா தேவையில்லை, சாட்சி இல்லாதப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பிரதிஜை பண்ணணும். குடப்பாம்பரை கையிடுறதும் ஒரு ஒரு வகை, அதுல பாம்பு உள்ள இது குடத்துக்குள்ள ஜலம் வச்சு அதுல பாம்பு போட்டுடுவாலும் அது நம்ம வஸ்து அதுல இருக்கும், நம்ம கை விட்டு எடுக்கணும், நம்மளோடதா இருந்தா பாம்பு கொத்தாது எடுத்துடலான்ட்டு, இல்லாட்டி அந்த பஞ்சாயத்து மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல இப்ப குளத்துல எங்க தீர்த்தா மாட்டிட்டு ஈர வஸ்திரத்தோட வந்து பிரதிஜை பண்ணணும், இல்ல என்னோட தான் அப்படின்னு பிரதிஜை பண்ணணும். அது மாதிரி பெருமாள் இப்ப தீர்த்தா மாட்டிட்டு ஈர வஸ்திரத்தோட இல்லப்பா நீ என்னோட தான்ப்பான்னு பிரதிஜை பண்ற மாதிரி இருக்குன்னு. நிரு கலகே, நிருன மனுஷன் ஜீவாத்மா, கலகம்னா ஒரு டியூவல் சண்டை இல்ல வாக்குவாதம், அதுல மத்தியஸ்தவத்து துவம்னு நடுவில் இருந்துட்டு இருக்கப்பா உனக்கு யாரும் இது பண்ணல அப்படின்னு பிரதிஜை பண்ற மாதிரி இருக்கியன்னு பராசர பட்டருடைய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இப்போ எதுக்கு இதை இதை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் காரணம் வந்து நம்ம ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியல, நம்ம யாருன்னு நமக்கே தெரியல, முதல்ல நம்ம இந்த தேகம் நினைச்சிட்டு இருக்கோம், இதனால ஏற்படக்கூடிய சம்பந்தங்கள் பந்தங்கள்லாம் இருக்கு, அதோட கூடவே இருந்துட்டு அதுகளோட சிரிச்சுட்டு அதுகளோட அழுதுட்டு இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கும் இதே கவலை வந்ததுனால ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனால அவன் இப்ப சோகிச்சுட்டு இருக்கான், நான் இவெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். பட் இப்ப இது தெரிஞ்ச நம்மளுடைய ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த ஸ்துதியையே அழகா அவ ஞானத்தோட சேர்ந்து போட்டிருக்க, வெறும் ஸ்துதி கிடையாது. பாயவாள் சொல்லச்சு யானும் நீ யான் நீயே என் உடமையும் நீயேங்கிற தேசிக நம்பரை சொல்லச்சு மாம் மதியம் ச நிக்கிலம் எல்லாத்தையும் என்ன என்னதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது எல்லாமே உன்னோட நீதான்ற மாதிரி எல்லாத்தையும் சமர்ப்பயானு சொல்றாரு. இப்ப பெருமாள் என்ன பண்ணப்படுறாருன்னா கிருஷ்ணன் இந்த கீதையில அடுத்த கட்டத்துல இப்ப வரப்புற ஸ்லோகத்துல அந்த ஆத்ம சுரூபத்தை வந்து அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்ப இந்த பத்தியத்தை பார்த்தோம், அசோச்சியான் அன்பசோச்சம்னு. அதுல பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தை நீ பார்க்கலாம், அசோச்சியான் பிரதி அனுசோச்சசி. அசோச்சியான் சோச்சியகான கவலைப்பட வேண்டியது, அசோச்சியகான கவலைப்பட வேண்டாதது. அசோச்சியான் பத்தினா எதை பத்தி கவலைப்பட வேண்டாமோ அதை பத்தி அனுசோச்சசி, அதை பத்தி நீ கவலைப்பட்டு இருக்க. எப்ப சொன்னா பதந்தி பித்தரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாகான இத்தியாதிகாம் தேகாத்மஸ்வபாவ பிரஜா நிமித்தவாதாஞ்ச பாஷசே. இப்ப தேகம் வேற ஆத்மா வேறன்னு சொல்றவதான் பித்ருலோகத்துல பத்தி கவலைப்படுவான். தேகமே ஆத்மான்னு சொல்றவன் அவனுக்கு மிச்ச லோகமே கிடையாது, இதுதான் ஹியர் அண்ட் எவ்ரிதிங். இங்கேயே தேகம் போயிட்டு ஆத்மாவும் போயிட்டு வேற கிடையாது, அவன் அப்படி சொல்ல போறது இல்ல. ஆனா அர்ஜுன் என்ன பண்றான், இப்போ பதந்தி பிதரஹா ஹேஷாம் லுப்த பிண்டோத கிரியான பித்ருக்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடுமே. அப்ப பித்ருக்கள் ஒருத்தன் ஒத்துட்டு இருக்கான்னா அப்ப கண்டிப்பா ஆத்மா வேற தேகம் வேறன்னு பேசுறான். அப்ப நிமித்தவாதாஞ்ச பாஷசே, பிரஜா நிமித்தவாதாஞ்ச பாஷசே, அப்படி ஆணை அது ஞானத்தோட பேசுறியே அப்படிங்கிறான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லலாம். தேகாத்ம சுபாவ ஞானமதாம் ந அத்ர கிஞ்சித் சோக நிமித்தம் அஸ்தி. அப்படி தேக ஆத்ம சுபாவ தேகத்துடைய சுபாவம் இதுதான், ஆத்ம சுபாவம் இதுதான் தெரிஞ்சின்றவாளுக்கு இதுல ஒண்ணும் சோகப்படத்துக்கு ஒண்ணுமே இல்லை. சோக நிமித்தம் ந அஸ்தி. கதாசூன், கதாசுனா தேகான், போன இதுல பார்த்தோம். கதாசுனா எதிலிருந்து பிராணம் வெளிப்பட்டதோ அதுக்கு கதாசுன்னு பேரு, அது தேகம். அகதாசுனா ஆத்மனஹா, அது ஆத்மாக்கள். பிரதி தயோஹோ ஸ்வபாவ யாதாத்ம விதஹ ந சோசந்தி. இது ரெண்டுத்தை பத்தி தெரிஞ்சிருந்தவா ரெண்டுத்தை பத்தியும் கலவட மாட்டார். இப்ப தேகம் அழியிறதுன்னு கேட்டா அழியிறது அதனுடைய ஒரு சுபாவமே இல்லையா, அழியதும் சுபாவமே. ஜலத்தை கொட்டினா ஜலம் கீழே ஓடுறதுன்னா அது ஓடுறதும் அதோட சுபாவமே. ஜலம் ஓடுறதே நதியில ஜலம்லாம் வேஸ்டா போறதே அப்படின்னா அது ஓடுறதும் அதனுடைய சுபாவமே. அப்ப இன்னொன்னு எப்படி இருந்தாலும் அழியாம இருந்தது, அப்ப அது வந்து ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால இது ரெண்டு பத்தி தெரிஞ்சின்றவா சோகப்பட மாட்டாரு. அதஸ்வயி விப்ரதிஷித்தம் இதம் உபலப்யதே. விப்ரதிஷித்தம்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா ஒரு பக்கம் பேசுறதா ரெண்டு பக்கம் பேசுறான். இவெல்லாம் நான் கொல்ல போறேனே அப்படி இவெல்லாம் இருக்க மாட்டாளேன்னு சொல்றான். அப்ப என்ன நினைச்சிருக்கா, தேகமே ஆத்மா நினைச்சிட்டு இருக்கான். இல்ல பித்திருக்கெல்லாம் இது விட்டு போயிருமே கேட்டா அப்ப தேகம் வேற ஆத்மா வேற பேசுறான். அப்ப துவையினா உன்னிடத்தில் விப்ரதிஷித்தம், விப்ரதிஷித்தம்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன், இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. இதம் உபலப்யதே எது ஏதான் ஹனிஷ்யாமி, இவெல்லாம் நான் கொண்டுடுவனேன்னு சொல்றியா இல்லையா, ஹனிஷ்யாமி இது அனுசோச்சனம் எச்ச தேகாதிரிக்த ஆத்ம ஜானகிருதம் தர்மாதர்ம பாஷணம். அதையும் சொல்லிட்டு தேக அதிரிக்த, ஏன்னா தர்மமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தேக டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் தர்மமே பேச முடியும். அப்ப தர்மத்தையும் பேசுற அதர்மத்தையும் பேசுற இப்படியும் குழம்பின்னு இருக்கு. அத தேக சுபாவம் ச ந ஜானாசி தது அதிரிக்தம் ஆத்மானம் ச நித்யம் தத் பிராப்திபாய பூதம் யுத்தாதிகம் தர்மம் ச. அதனால உனக்கு தேகத்தோட சுபாவமும் சரியா தெரியல. தத் அதிரிக்தம், அதை காட்டிலும் வேறாக, அதிரிக்தம்னா அதை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய ஆத்மாச்ச நித்தியம், நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் தெரியல. தத் பிராப்தி உபாய பூதம், அதை அடைவதற்கான உபாய பூதம்னா வழி, என்ன வழி, யுத்தாதிகம் தர்மம் ச. ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு அர்ஜுன இப்ப சண்டையை விட்டுட்டு எங்கேயோ போன அவசியம் இல்ல, இந்த சண்டையை ஒழுங்கா போட்டாலே ஆத்ம ஞானத்தை அடையலான்னு பகவான் சொல்றாரு. ஏன்னா அதுதான் கர்மயோகம். நம்ம ஆத்ம ஞானம் அடையறதுக்கு நம்ம நம்ம எப்படி ஸ்வதர்மத்தை விட்டுட்டு எங்கேயோ காட்டுக்கோ எங்கேயோ போய் உட்காந்து ஜபம் பண்ண அவசியம் இல்லை. கையில இருக்கக்கூடிய அந்த என்ன தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோமோ எந்த கர்மா இருக்கோ அதை ஒழுங்கா கர்மயோகமா பண்ணாலே அடையலாம்னு சொல்ல போறார். அப்ப இங்கதான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ், பிகாஸ் இங்க அவன் யுத்தத்தை பண்ணணும் அந்த இடத்துலயும் அதை சொல்ல போறாரு. உனக்கு என்ன தெரியல, அப்போ ஆத்மா நித்தியம்னு தெரியல. தத் பிராப்தி பாய பூத்தம் யுத்தாதிகம் தன்மம் ச. இந்த யுத்தமானது ஏதோ ஜெயிக்க போறோம் தோக்க போறோம்ன்றதுக்காக பண்றது கிடையாது. அது சொல்ல போற இதம் ச யுத்தம் பலாபிசந்தி ரஹிதம். இந்த யுத்தம் இருக்கு இது பல அபிசந்தி ரஹிதம். ரஹிதம்னா வித்தவுட், அபிசந்தினா அட்டாச்மெண்ட். பலத்து மேல அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யுத்தம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆத்ம யாத்தாத்மியாவாப்தி உபாய பூதம். ஆத்மாவுடைய யாத்தாத்ம யாத்தாத்ம யதாத்ம உள்ளதே உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு உபாயம் இது. ஆத்மாகி ந ஜன்மாதீன சத்பாவோ ந மரணாதீன விநாசஸ்ச. ஆத்மானது சத்தா இருக்குன்னு சொன்னா லோகத்துல ஜென்ரலா ஒரு விஷயமானது எக்ஸிஸ்ட் சொன்னா அது உண்டா இருக்கணும். ஒரு போன், ஒரு நோட்புக் இருக்கு, புக் இருக்குன்னு சொன்னா அது கிரியேட் ஆன பிறந்த அது எக்ஸிஸ்டன்ஸே. இல்ல பானை வச்சுப்போம், மண் இருக்கு பானை இருக்கு, மண்ல இருந்து பானை வரப்போறது. பானை வந்த பிறந்தான் நம்ம என்ன சொல்றோம், பானை இருக்குன்னு சொல்ல போறோம். நடகா அஸ்தி எ பாட் இஸ் தேர்ன்னா சொன்னச்சு. அந்த பாட் உண்டான பிறந்தான், அப்ப அது இருக்குன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு பேர்த் அவசியமா இருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு விநாசத்தை எதிர்பார்க்கிறது. ஆனா ஆத்மா இருக்கே, ஆத்மாகி ந ஜன்ம அதீன சத்பாவ, அதுக்கு பிறப்பினு கிடையாது, எப்பயுமே இருந்துட்டுன்னு அர்த்தம். அது பிறந்துதான் ஆத்மாவானது இருக்குன்றது கிடையாது, ஆத்மாவானது எப்படி இருந்துட்டே இருக்கு. ந மரணாதீன விநாசச்ச, விநாசமே கிடையாது. அப்படி விநாசம்னாலும் மரணாதீனமான விநாசம்னு அது கிடையாது. தத்ய ஜென்ம மரணையோகோ அபாவா, ஏன்னா அதுக்கு ஜென்மமும் கிடையாது மரணமும் கிடையாது. அப்பனா என்ன ஜென்மம்னா என்ன மரணம்னா என்னன்றது சொல்ல போற. ஜென்மம்ன்றது ஒரு தேக சம்பந்தம், இந்த தேகத்தை விட்டுட்டு அடுத்த தேகத்துக்கு எடுத்துக்கிறது தான் அது இந்த ஆத்மாக்கு ஒரு ஜென்மம்னு பேரு. ஜென்மம் ஆக்சுவலா சரீரத்துக்கு தான், ஆத்மாக்கு இல்ல. இதனால விவகாரத்துல பிறக்கிறான் இறக்கிறான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தேகம், தேகம் விட்டு போறது தான், தேகம் தான் பிரிஞ்சு போறது, ஆத்மா பிரியல. அப்ப உபயத்தாக சொல்லச்சே வேறு சரீரத்தை எடுத்துக்கிறது ஜென்மம், இருக்கிற சரீரத்தை விடுறது மரணம். அத்த சன சோகஸ்தானம். அதனால ஆத்மான்றது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, தேகஸ்து அச்சேதன பரிணாமஸ்வபாவ. சரி, தேகத்தை எடுத்துட்டா அது அச்சேதனம். அச்சேதன வஸ்துவனுடைய அதோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டா கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிறது தான். அதை நீங்க சயின்ஸ் ஃபர்ஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. முந்தின காலத்துலயாவது தேவனை பார்த்தா அப்படியே மாறாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப சொல்றான் எலக்ட்ரான் எடுத்துட்டா வந்து ஆட்டம் எடுத்துட்டா கூட எலக்ட்ரான்றது கான்ஸ்டன்டா மூவ் ஆயிட்டே இருக்கு. நியூட்ரான் போட்டெல்லாம் ஸ்பின் இருக்குன்றான், சுத்தினே இருக்குன்றான். அப்ப எந்த ஒரு விஷயமும் நம்ம சயின்ஸ் பிரகாரம் இப்ப லொகேட் பண்றது கஷ்டமா இருக்கு. இங்கதான் இருக்குன்றது, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபிளக்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். அப்ப இதை முன்னாடியே சாஸ்திரத்தை சொல்லியாச்சு, அச்சேதன வஸ்துவானது கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆறதா அதனுடைய இது. என்னென்ன விகாரம் இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிச்சு, ஷட் பாவ விகாரம். ஷட் பாவனா ஆறு பாவங்கள் உண்டு, ஆறு ஸ்டேட்ஸ் உண்டு. என்னன்னு கேட்டா அது இதுல வியாக்கியானத்துல இல்ல, தனியா சொல்றேன். அஸ்தி ஜாயதே வர்தத்தே விபரிணமதே அபக்ஷியதே நஷ்யதி. அஸ்தினா முதல்ல இருக்கு, ஜாயதேனா பிறக்கிறது, வர்தத்தேனா வளர்கிறது, அப்புறமா விபரிணமத்தேனா சேஞ்ச் ஆகுது, அபக்ஷியத்தேனா குறையறது, நஷ்யத்தினா நாசமாகுது. இப்ப நம்மளுடைய ஒரு தேகத்தினுடைய ஸ்திதியிலே பார்க்கலாம், முதல்ல கருன்றது உண்டாருது, அப்புறம் என்னது பிறக்கிறது, அதுக்கு ஒரு பேர்த்னு ஒன்று இல்லையா பிறக்கிறது, அப்புறம் வர்தத்தை கிடுகிடு கிடு. இந்த தேகமானது ஒரு 25 வயசு இருக்கும் வச்சுப்போம், கடகட கடகடன் வளர்றது வளர்ச்சி. அப்புறம் என்னது கேட்டா விபரிணமத்தை ஒரு ஸ்டெபிலிட்டி ரீச் பண்றது ஒரு ஏஜ் வரைக்கும், அப்புறம் அபக்ஷியத்தை, அப்புறம் டிடீரியேட் ஆறுது, ஃபைனலி நஷ்யதி. இதுதான் வந்து அச்சேதத்தினுடைய சுபாவமே, பிறக்கிறது மாறுறது இறக்கிறது இருந்துருக்கு, கம்ப்ளீட்டாகவும் போகாது. அதாவது இன்டக்ரேஷன் டிஸ்இன்டக்ரேஷன் தான் அச்சேதனம் கிடையாதுன்னா. எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்ம் போகிறோம், திருப்பி இதெல்லாம் உடஞ்சி போய் திருப்பி எலிமெண்ட்ஸாக போயிடும். அதனால எதுவுமே கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இது அச்சேதனம் தேகத்துக்கு. அதனால சோபின சோகஸ்தானம் இது அபிப்பிராய. அதுலேயும் தஸ்ய உற்பத்தி விநாச யோக சுவாபாவிக, உற்பத்தியோ விநாசமோ அச்சேதனத்துக்கு சுவாபாவிகம். அதனால சோபி சஹாபி ந சோகஸ்தானம் இது அபிப்பிராய. அதனால அதுக்கும் அதையும் நம்ம சோகிக்க வேண்டியது கிடையாதுன்னு ஈஸியா சொல்லிட்டார். என்ன நமக்கு வந்து அனுபவத்துல பார்க்கிட்டு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் ஞானம் ஏற்பட்டாலும் ஒரு உடம்புல வலி ஒரு அடி ஏற்பட்டுருதுன்னா உடனே சோகம் ஏற்பட்டுன்னு தான் இருக்கு. பின்னாடி சொல்ல போறாரு பொறுத்துக்கோன்னு சொல்ல போறாரு. சரியா, இப்போ பிரதமம் தாவது ஆத்மனாம் ஸ்வபாவம் ஷுணு, முதல்ல இந்த ஆத்மாவுடைய சுபாவத்தை சொல்றேன் கேளுங்கிற இந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் பிலாசபிகள். இதுல மாத்திரம் பாஷ்யக்காரர் வந்து பால்மிக்கல், அதாவது ரெண்டு மதத்தை கண்டனம் பண்றார். கண்டனம் பண்றதுன்னு கேட்டா அவைகளை அவ அவ சொன்ன விஷயத்த ரெபூடியேட் பண்றது, அது வந்து பொருந்தாதுன்னு சொல்றது. ஒன்று வந்து பாஸ்கர வேதாந்தம்னு ஒன்று, இன்னொன்று அத்வைத வேதாந்தம். அதாவது இதை நம்ம வந்து அகடமிக்காக அப்ரோச் பண்ணோம், ஏன்னா அவாவாளுக்கு அவாவா குரு பரம்பரை வஸ்தி. இப்போ நமக்கு இது நம்மளோட இது வஸ்தின்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு அவாவில் குரு பரம்பரை வஸ்தி. அவாவா சொன்னது அவாவாளுக்கு பொருத்தமாக இருக்குது, அடுத்த வாளுக்கு அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். எஸ் நம்ம இதை அகடமிக்காக அப்ரோச் பண்ணி, பட் வி ஷுட் நோ திஸ் இஸ் நாட் டு டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனிபடி, பட் நம்ம நம்மளோட இதுதான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கேன் அப்ரிஷியேட் பெட்டர். அதுக்காக சுவாமி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த இடத்துல மாத்திரம் அவளுடைய வாதங்களானது சரியா இல்லாத மாதிரி இருக்குன்றதை எடுத்துக்காட்டுறார். இப்ப இந்த ஸ்லோகம் நத்வேவாஹம் ஜாதுநாதம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நசைவ நபவிஷ்யாமஹ சர்வே வயமத பரம். நிறைய நகாரம் போட்டுக்கார், நத்வேவாஹம் ஜாது நாதம் நத்வம் ந இமே ஜனாதிபாஹ நசைவ நபவிஷ்யாமஹ சர்வம் வயமத பரம். லோகத்தில் எப்பயுமே நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறார், ஆனால் ரெண்டு நெகட்டிவாக பேசினாதான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அவன் வருவானா அப்படின்னு கேட்டா வச்சுக்கோ, வருவா, அவன் வருவான்னு சொன்ன ஒரு சந்தேகமாக இருக்கு. அவன் வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பாருங்கோ, அப்போ ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கு. அவன் நிச்சயமாக வருவான்னு சொல்றதை காட்டிலும் அவன் வராமல் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிச்சு, ஓகே வருவான் தோன்றது. அது மாதிரி சுவாமி இப்ப என்ன சொல்றாருன்னா, பகவான் நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லல, நான் இல்லாம இருந்தது கிடையாது நீ இல்லாம இருந்தது கிடையாது, அப்பனா நானும் இருந்திருக்கேன் நீயும் இருந்திருக்கேன். நது நத்வேவாஹம் ஜாது நாசம் நது ஏவ அகம் ந ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக. இப்போ ஆத்மாவுடைய நித்தியத்துவத்தை சொல்லணும். ஒரு விஷயம் நித்தியம்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, முன்னாடி இருந்தது இப்ப இருக்கு பின்னாடி இருக்க போறது, அப்பதான் நித்தியம் அர்த்தம் அது. பட் அது மட்டும் இல்ல, ஏன்னா அப்ப அச்சேதனமானது அப்ப இல்லையா கேட்டா, அச்சேதனமும் நித்தியம் தான், ஆனா அது பரிணாமத்தடையது அதோட சுவாவம் அவ்வளவுதான். சொரூபமும் சுவாவமும் மாறிண்டே இருக்க போறது, அது இல்லைன்னு இருக்க போறது இல்லை. மூணு விஷயம் இருக்கு, ஒன்று வந்து ரெண்டு விஷயம், ஸ்வரூபம் சுவாவம். ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா, எதை வச்சுட்டு ஒன்று ஐடென்டிஃபை பண்றோமோ அதான் ஸ்வரூபம். ஸ்வரூபம்னு கேட்டா ஃபார்ம்னு வச்சுக்கலாம், FORM ஃபார்ம். ஸ்வபாவம்னு கேட்டா ஃபங்க்ஷன், அது எப்படி அதோட கிரியைகள்ல என்ன குணங்கள்ல என்ன சுபாவம் வச்சுக்கலாம். இப்ப மூணு என்டிட்டிஸ் இருக்கா, பரமாத்மா ஜீவாத்மா அச்சேதனம் மேட்டர் இருக்கு. இப்ப பரமாத்மாவுக்கு ஸ்வரூபத்திலையும் ஸ்வபாவத்திலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பெருமாளுக்கு பகவானுக்கு ஸ்வரூபம் சுபாவம் ரெண்டுத்திலையும் எப்பயுமே மாற்றமே கிடையாது. சர்வஜா சர்வத்துக்கு சுற்றி சொல்ல போறது, எந்த காலத்துலையும் அவருக்கு ஒரு விஷயம் தெரியாம இருந்தது கிடையாது, எல்லா விஷயம் எப்பயுமே தெரியும். அவரோட ஸ்வரூபத்துல எந்த மாற்றமும் அவருக்கு ஏற்படாது. ஜீவாத்மாக்கு ஸ்வரூபத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஆனா சுவாவத்துல மாற்றம் உண்டு. இதுதான் ராமானுஜ சம்பிரதாயம். அப்ப ஞானம் ஜீவாத்மா கிட்ட ஈஸ்வரன் கிட்டயும் ரெண்டு விதமான ஞானம் இருக்கு. ஒன்னு ஸ்வரூப ஞானம். ஸ்வரூப ஞானம்னா முன்னாடியே சொன்னோம், நம்ம நாமே அறிஞ்சுக்கிறது. இப்ப நான் இருக்கேன்றது எனக்கு தோணிட்டே இருக்கு, எப்பயுமே என்ன மறந்து எப்பயுமே இருக்க முடியாது. டீப் சீட்ல வேணா நமக்கு இந்த இது இருக்கலாம், ஆனா நமக்கு எப்பயும் நான் இருக்கேன் நீங்க இருக்கேன்னு நமக்கு தோணிட்டே இருக்கணும், அதுதான் ஸ்வரூப ஞானம். அது எந்த ஜீவன் எந்த சரீரத்துக்குள்ள போனாலும் அது அதுக்கு அது இருக்கேன்றது தெரியும். எதுவுமே எந்த ஒரு உயிருள்ள வஸ்து எடுத்துன்னா அது மாட்டுக்கு நான் இல்லையே இருக்காது, அதை போய் தொட்டு பாருங்க ஓடும். ஒரு டேஞ்சர்னு பஸ்தி பண்ணிதுன்னா அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுறது. ஏன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுறது, நாம ஒண்ணு தனியா இருக்கும்னு அது தெரியுது. இப்ப நாம ஒண்ணு தனியா இருக்கும்னு அது தெரியல வச்சுருந்தோம், எந்த விஷயம் ஓடவே போறது இல்லை, ஓடாது. இப்ப இந்த சேர் டேபிள் இது இத்தியாதிகள்லாம் எங்கேயும் போக போறது இல்லை, டேஞ்சர் பெரிய சுனாமி வரப்போறதுனா கூட இதுக்கு மாட்டு இங்கேயே தான் இருக்க போறது, எங்கேயும் போக போறது இல்லை, பட் நம்ம ஓடுவோம் எழுந்து. ஏன்னா நமக்கு நம்ம காப்பாத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, அதான் அந்த ஸ்வரூப ஞானம், நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு தோன்றும். இப்ப சுபாவ ஞானம் என்னன்னு கேட்டா, நிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. நமக்கு இந்த சரீரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே சுபாவ ஞானம் தான் தேவை. இப்ப இந்த சுபாவ ஞானம் சொன்னோம், நம்ம ஸ்வரூப ஞானமானது திரும்பி சொல்லுங்க, ஸ்வரூப ஞானமானது எப்பயுமே ஷ்ரிங்க் ஆகாது. ஸ்வரூப ஞானமானது எப்பயும் ஷ்ரிங்க் ஆகாது. எந்த சரீரத்துக்குள்ள போனாலும் அகம் அகம் அகம்ன்றது பாசிச்சுட்டே தான் இருக்கும். ஒரு எறும்பு எடுத்திருந்தாலும் சரி, யானை எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எடுத்திருந்தாலும் அது அதுக்கு தாண்ட எண்ணம் இருக்கும், பட் பூர்த்தியா இருக்காது. அதாவது நான் வந்து இப்படிப்பட்டவன்னா அது தெரியாது, பட் நான்ன்ற அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கும். பட் ஸ்வபாவ ஞானம்ன்றது இந்த சரீரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த சுபாவ ஞானமானது எப்பயுமே 100% ஃபுல்லா இருந்துட்டே இருக்காது. இப்ப நமக்கே தெரியுது, தூங்கிட்டோம் வச்சுக்கோங்க, என்ன ஆறுது, அவன் அப்படியே ஷ்ரிங்க் ஆறுது. நல்லா தூங்கிட்டு வர தொட்டு பாருங்க, அடிச்சு பாருங்க, சொரணம் இல்லை, ஏன் இல்லைன்னா அப்ப இந்த சுபாவ ஞானமானது கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அது இல்லாம எறும்பு எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு சொன்னா எறும்புக்கு இப்ப அதோட சுபாவ ஞானமானது அந்த அந்த பாடினால கண்டிஷன் ஆயிருக்கு. நம்மள மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதால நமக்கு அதை காட்டில வேற சரீரம் இருக்கிறதுனால நம்மளோட சுபாவ ஞானமானது இன்னும் விஸ்தாரமா இருக்கு. அப்படி பார்க்கச்சே பெருமாளுக்கு சுபாவ ஞானமானது எப்பயுமே 100% இருந்துட்டே இருக்கு. நமக்கு என்னன்னு கேட்டா நம்மளோட புண்ணிய பாப விசேஷங்கள்னால எடுத்துக்கிற சரீரத்தை வச்சுட்டு நாலேஜ் லெவல் ஆனது வேரியாயிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா கர்மானால. அப்ப கர்மானால நமக்கு சுபாவ ஞானமானது வேரியாயிட்டே இருக்கு. அப்ப நமக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கு, எதுல இருக்கு, சுபாவத்துல. ஆனா சொரூப ஞானத்துல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. எந்த சரீரத்துக்குள்ள போனாலும் நமக்கு அகன்ற எண்ணமானது இருந்துட்டேதான் இருக்கும். நான் இருக்கேன்றது அந்தந்த ஜீவனு தெரியும், எத்தனோரு ஜீவனம் தான் தெரியும். இப்ப பிரகிருதி எடுத்துட்டா ஸ்வரூபத்திலயும் மாற்றம், சுபாவத்திலயும் மாற்றம். மண்ணு பானை ஆயிடுறது, இப்ப மண்ணு பானை ஆயிடுச்சுன்னா நம்ம பானையை பார்த்து மண்ணுன்னு சொல்ல போறது இல்லை. மண்ணு பானை ஆயிடுது, அப்ப மண்ணுக்கு உண்டான தன்மைகளை இழந்து லூசா இருக்குன்னு வச்சுக்கோ. மண்ணு இப்ப பானை ஆகி இப்ப கெட்டி ஆயிடுது. இப்போ அப்ப மண்ணு தனியா இருந்துட்டு உதிரி உதிரியா இருந்துட்டு லூசா இருந்தது, இப்ப பானையாகி கெட்டியானதுனால அதோட ஃபங்க்ஷனும் மாறி போயிட்டுப்போம். அதனால மண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்வரூபமும் மாறிடுது, சுபாவம் மாறிடுது. அதனால அச்சேத்தனத்துக்கு என்ன டெஃபினேஷன் கேட்டா எப்பயும் சொரூப சுபாவங்கள் மாறிட்டே இருக்கும். நமக்கு என்னன்னு கேட்டா சொரூபம் மாறாது, சுபாவம் மட்டும் மாறாது. ஏன்னா நம்மளோட கர்ம வசத்தினால தேக இத்தியாதிகள் சம்பந்தத்தினால ஈஸ்வரனுக்கு எப்பயுமே சொரூபமோ சுபாவமோ மாறவே மாறாது. நமக்கும் முக்தி அடைஞ்ச அப்புறமா சுபாவம் மாறாது. ஒரு ஜீவாத்மா முக்தி அடைஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கும் தன்னோட ஞானமானது ஃபுல்லா விகசனம் மாறுது. இப்ப நம்மளோட நமக்கு நம்ம ஞானமானது இந்த சரீரத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. கண்ணுல ஏதோ அடிபட்டுறது, கண்ணை திறக்க முடியலன்னா நம்மளால பார்க்க முடியாது. பார்க்காத பட்சத்துல எதிர யாருக்கா தெரிஞ்சுக்க முடியாது. பட் முக்த திசையில இந்த கண்ணை எதிர்பார்த்து ஞானம் இருக்காது, இந்த காதை எதிர்பார்த்து ஞானம் இருக்காது. ஞானமானது ஃபுல்லி என்னதான் இருக்கும். அப்ப அந்த சமயத்துல ஸ்வரூப சுபாவத்துல எந்த மாற்றம் இருக்காது. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அக்கார்டிங் டு ராமானுஜ சம்பிரதாயம். இப்ப நத்வேவாகம் ஜாதுநாதம், நத்வம் நேமே ஜனாதிபாகான்னு மூணு சொல்ற. இப்ப அகம், அதாவது இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அகம் சொல்றார், துவம் சொல்றார், இமேன்னு சொல்றார். நான், நீ, இவர்கள். அப்ப என்னாச்சு, ஈஸ்வரன் இருக்கார், ஜீவாத்மா ஒண்ணு இல்ல, நிறைய பேர் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ நான் இருக்கேன், நீ இருக்க, இவாலாம் இருக்கா. நான் இருந்தேன், நீ இருந்த, இவாலாம் இருந்தா. நான் இருக்க போறேன், நீயும் இருக்க போற, இவாறு இருக்க போறன்றது அர்த்தமா இருந்துச்சு. அதான் அது தாத்பரியம். நச்ச ஏவ ந பவிஷ்யாமக சர்வே பயமத பரம். இதுக்கு அப்புறமாவும் நம்ம இல்லாம இருக்க போறது இல்ல, அதாவது இருந்துட்டு தான் இருப்போம் தாத்பரியமா இருந்துச்சு. அப்ப பாஷகர் சொல்றார், அகம் சர்வேஸ்வர. அகம்னா யாருங்க, சர்வேஸ்வரன் அர்த்தம். நான் இருக்கேனே அப்படின்னு சொல்ல வச்சுக்கோ, நான் யாரு, இந்த ஜகத்துக்கு மொத்தத்துக்கும் நான் தான் அதிபதி. சர்வேஸ்வர தாவது அத வர்த்தமானாத்து பூர்வஸ்மின் அநாது காலே ந நாசம் அபிது ஆசம். இப்ப வர்த்தமான பெருக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடி அநாதவும் காலே எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது இல்லையா. அதுக்கு பீம்லெஸ் டைம்ல ந நாசம் அபிது ஆசம், இல்லாம இருந்தது இல்ல, பட் இருந்தேன். துவன்முகாக ஏதே ஈஷுதர்ஜியாக க்ஷேத்ரஜ்ஞாக ந நாசம் அபிது ஆசம். துவன்முகாகனா நீ முதலிய, நீ இவாலா. ஈஷுதவ்யனா ஈஷஹனா ஒன் ஹூ ரூல்ஸ், லார்ட். ஈஷுதவ்ய அப்படின்னா ஒன் ஹூ ஹஸ் ரூல்ட் அப்பான், ஆளப்பட வேண்டியது ஆள்றது. ஈஷஹனா ஆள்பவன் பெருமாள். ஈஷுதவ்யனா இது ஆளப்பட வேண்டியது அது, சரியா. க்ஷேத்ரஜ்ஞன்னு பேரு ஜீவாத்மாக்களுக்கு. க்ஷேத்ரம்னா ஷரீரம் கஷேத்ரஜ்ஞனா அந்த க்ஷேத்திரத்தை அறியக்கூடிய ஞானத்தை உடையவன் க்ஷேத்ரஜ்ஞ. ந நாசன் அபித்து வாசன், இல்லாம இருந்ததில்லை ஆனா இருந்தீங்கோ. அகம் ச யூயம் ச சர்வே வயமத்பரம் அஸ்மாத் அனந்தரே காலே நச்சைவ ந பவிஷ்யாம. அகம் ச யூயம் ச, யூயம்னா நீங்க எல்லாரும் நானும், சர்வே வயமத்பரம் இதற்கு பிறகும், அஸ்மாத் அனந்தரே காலே அஸ்மாத் இப்பத்தை விட பின்காலத்திலையும், நச்சைவ ந பவிஷ்யாம இல்லாம இருக்க போறதில்லை, அபித்து பவிஷ்யாம ஏவ இருந்ததா இருப்போங்க. யதா அஹம் சர்வேஸ்வர பரமாத்மா நித்யேதி நசய ததைவ பவந்தஹ க்ஷேத்ரஜ்ஞாஹ ஆத்மானஹ அபி நித்யாயேவ இதி மந்தவ்யாஹ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ற, எப்படின்னா முன்னாடி இருந்தனோ இப்ப இருக்கணும் பின்னாடி இருக்க போறனோ அத மாதிரி, அதுல டவுட் இல்லையோ அது மாதிரி. ஏன்னா சொல்றவருக்கு இப்படி டவுட் இருக்க கூடாது, நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப எப்படி நான் எப்ப இருக்கணும் அது மாதிரி நீங்களும் இருக்கீங்க. உதாரணம் காட்டுச்சு, அப்ப சூட்டபிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்ப தனதானே உதாரணமா சொல்றாரு, எப்படி சர்வேஸ்வரன் நான் எப்படி இருந்துருக்கணும். ஏன்னா நம்ம கருத்தும் அவர் வந்து பகவான், அவர் எப்போனா இருக்கலாம், நாம இருக்கவும் மாட்டோமோ சந்தேகம் வரலாம். அதுக்காக தன்னையே உதாரணப்படுத்தி சொல்றார், அகம் சர்வேஸ்வர பரமாத்மா நித்யா இதினா சம்சய ததைவ பவந்தஹ க்ஷேத்ரஜ்ஞாஹ ஆத்மானஹ அபி நித்யாயேவ இதி மந்தவ்யாஹ. நான் எப்படி நித்தியமோ அது மாதிரி நீ நித்தியம் என்ன அது மாதிரி சொல்றாரு. இப்போ நான் எப்படி நித்தியமோ அது மாதிரி நீங்க எல்லாமும் நித்தியம்தான் பகவான் உபதேசம் பண்றார். இப்போ இப்போ இங்கே தான் சர்ச்சை ஆரம்பம். என்ன சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஃபிலாசபி சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபிலாசபினால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மூணு விதமான விஷயங்களுக்கு மேலே சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று வந்து அச்சேதனம், இன்னொன்று சேத்தனம். அதாவது சேத்தனம் அச்சேதனத்துக்கு இப்ப நம்ம மனுஷனால உண்டாக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த இருக்கு. அதாவது 18th century இருக்கும் வச்சுக்கலாம், 18th and 19th வரைக்கும் எல்லாம் மெக்கானிக்கல் இன்வென்ஷன் தான் மனுஷனோடது. இந்த எலக்ட்ரானிக்னு வந்த அப்புறம் தான் என்ன சேத்தனத்தை மனுஷனே இன்ட்யூஸ் பண்றான், இப்போ ரோபோலாம் இன்வென்ட் பண்றான், இல்லை கம்ப்யூட்டர்லாம் இன்வென்ட் பண்றான். இந்த கம்ப்யூட்டர்ஸ் நாட் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் சொல்றானோ. அப்ப என்ன பண்றான், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இப்ப வரக்கூடிய எல்லாமே மொபைல் கிபைல்லாம் எடுத்துன்னு வச்சுருக்கோம், ரெஸ்பாண்ட் பண்றது. இப்போ ரெஸ்பாண்ட் பண்றதுனாலே அதுக்கு எதுவும் சேத்தனம் இருக்கு, சைத்தன்யம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த மன இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா ரெஸ்பாண்டே பண்ண போறது இல்லை, ஏன்னா சுத்தமா சைத்தன்யமே கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்ற மாதிரி ஜியூஇ எல்லாம் சொல்றான், தொட்டா நம்ம ஒன்று இது பண்ணா அது அது ரிப்ளை பண்றது. அப்பனா அந்த இன்டெலிஜென்ஸை மனுஷன் கொடுத்துருக்கான் அதுக்கு, பட் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அதுவும் அழிஞ்சு போட்டு சான்ஸ் இருக்கும். பட் நமக்குள்ள இருக்கக்கூடிய நாம இருக்கோமே, நமக்குள்ள இல்லை, நாம அந்த இன்டெலிஜென்ஸுக்கு இது அழியாது, அதான் டிஃபரன்ஸ். ஆக மொத்தம் நமக்கு இதுவே எவிடன்ஸா இருக்கு. அதான் சொல்லிட்டுருக்கேன், சயின்ஸ் வந்து வேதாந்தத்துக்கு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கு. போன செஞ்சுரியில சயின்ஸே விரோதியா இருந்தது, நம்மளே நம்ம தாத்தா அந்த மாதிரி காலத்துல எல்லாம் சயின்ஸை படிச்சுட்டு எல்லாரும் இப்ப பேசுற ரேஷனலிஸ்ட் ஆகிட்டா, எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ரேஷனலிஸ்ட் ஆகிட்டான். அதெல்லாம் எல்லாம் சும்மா அந்த காலத்துல போது போல பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப எல்லாருக்கும் இப்ப ஃபெய்த் ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னா வெஸ்ட் இஸ் டேர்னிங் ஈஸ்ட், ஈஸ்ட் ஏன்னா சயின்ஸ்னால. அப்ப நம்ம உண்டு பண்ற விஷயங்கள்லாம் நமக்கே தெரியுது, இதுல ஒரு சைத்தன்ய அம்சம் இருக்கு, இதுல அச்சைத்தன்ய அம்சம் இருக்கு தெரியுது. அதே மாதிரிதான் சிருஷ்டியில இப்போ எப்பயுமே சேதனமும் அச்சேதனும் கலந்தே இருக்கு. அப்ப அந்த சேதனத்தை பிரிச்சு பார்க்கலாம், அச்சேதனை பிரிச்சு பார்க்கலாம். இப்ப நமக்கே தெரியுது மொபைல் தானா உண்டா இருக்காது. இப்போ இந்த மொபைல்ல யாராவது ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் போட்டிருக்குமா வேணாமா, அப்போ கிரியேட்டர் தேவைப்படுறது. இப்போ அப்ப மூணு விஷயங்கள் ஒத்துலே ஆகணும், ஒரு கிரியேட்டர், ரெண்டு கிரியேட்டட். அந்த ரெண்டு கிரியேட்டட்ல ஒன்று வந்து இன்டெலிஜென்ட், இன்னொரு நான் இன்டெலிஜென்ட். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, எப்படி இன்டெலிஜென்ட் ஆனது அன்இன்டெலிஜென்டோட இருக்க முடியும். ஏன்னா இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்டோட தான் இருக்கணும், அன்இன்டெலிஜென்ட் அன்இன்டெலிஜென்டோட தான் இருக்கணும். அச்சேதனமும் அச்சேதனும் மிக்ஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் சேதனமும் அச்சேதனும் மிக்ஸ் ஆகிறது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நமக்கு ப்ராப்ளமா இல்லை, ஏன்னா நம்ம வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், நமக்கு ப்ராப்ளம்னு தெரியல, நம்ம மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். பட் ஞானிகள்னா பெரிய ப்ராப்ளமா இருக்குது, எப்படி சேத்தனமும் அச்சேதனம் மிக்ஸ் ஆகும். ஏன்னா அச்சேதனமானது எப்படி தோஷத்தை உடையது, அச்சேதனத்துக்கு இப்பதான் பார்த்தோமே ஷட்பாவம் இருக்கு. சேத்தனமானது சுத்தமான வஸ்து, இப்போ இந்த சுத்தமான வஸ்து அசுத்தமான வஸ்துவோட எப்படி சேர்ந்திருக்க முடியும், இருக்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் பெரிய விசாரம் ஆகாது. சங்கர ராமானுஜ மதுராய் வாழ்க்கலாம். அப்ப இது ஒரு ப்ராப்ளம். சரி ஸ்ருதியை பார்க்கலாம் சொன்னா ஸ்ருதி அதுக்கு மேல கன்ஃபியூசிங்கா இருக்கு. வேதம் என்ன பண்றது, சாதாரண மனுஷாளுக்கு வேதம் இல்லை. அது என்ன பண்றது, சில இடத்துல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு, சர்வம் கல்விமும் பிரம்மன்றது, எல்லாம் எங்கெல்லாம் பிரம்மம் தான்ப்பா வரணும் இல்லப்பா அப்படின்றது. தத்துவம் அசி, நீ தான் அதுன்னு சொல்றது, நான் தான் அது, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது, நேகனா நானா அஸ்திக்கின்றன, இங்க நிறைய விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்றது. இப்ப இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்னு, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றது, எல்லாம் ஒண்ணுதான் சொல்றது. இப்போ இப்ப இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒன்னு டைவர்சிட்டி சொல்றது, இன்னொன்னு யூனிட்டி சொல்றது, இன்னொரு இடத்துல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி சொல்றது. மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் தாட் இருக்கு, மூணு லெவல்ஸ் ஆஃப் தாட் இருக்கு. யூனிட்டி சொல்ற ஸ்ருதிகள் இருக்கு, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறது, இல்ல இருக்கிறது நிறையன்னு சொல்றது, அப்புறமா பேதம் அபேதம் டிஃபரன்ஸ் சொல்றது, யூனியன் சொல்றது. இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, இது எப்படி இன்டர்பிரட் பண்றது ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை பிலாசபர்ஸ் அவாவாலுக்கு உண்டான ஒரு டெக்னிக்ல அதை சால்வ் பண்றாங்க. பௌத்தர்களும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றா, புத்திஸ்டும். ஆனா அவ என்ன பண்றா, ஒண்ணுமே இல்லைன்னுட்டா, ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளமா எங்க இருக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா, கையில ப்ராப்ளம் தான், கையே எடுத்துடுறது, இப்ப ப்ராப்ளமே இல்லையேன்னு சொல்ற மாதிரி அவ என்ன பண்ணா, புத்தர்கள் ஆத்மாவே ஒண்ணு இல்லை, இருந்தால் தானே ப்ராப்ளம், ஆத்மாவே இல்லைன்ட்டா, இருந்தது இல்லை, அது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் புத்திசம், சூன்யவாதம் பேரு, ஒண்ணுமே கிடையாதுன்னுட்டா. இங்க இந்த பக்கம் வரச்சு நியாய வைசேஷிக்க மதம் என்ன பண்ணு கேட்டா, ஆத்மாவுக்கு சைத்தன்யம் இருக்கிறதுனால தானே ப்ராப்ளம் வருது, ஆத்மாவுக்கு சைத்தன்யம் சுவாபாவிகம் இல்லை அப்படின்ட்டு. அதாவது இப்ப என்ன சொன்னோம், முதல்ல ஸ்வரூப ஞானம் சுவாவ ஞானம் சொன்னோம். இந்த ஸ்வரூப ஞானம்ன்றது நான் நான் பாசிக்கிறது, அதுக்கு இந்த சரீரத்தோட அபேட்சை தேவையில்லை. எப்படிப்பட்ட சரீரமா இருந்தாலும் ஸ்வரூப ஞானமா இருந்து பாசிக்கிட்டு இருக்கோம், பாசிக்கிறதுனா தோன்றதுன்னு அர்த்தம். இப்ப நியாய விசேஷிக்கு என்ன சொன்னா, ஞானம்ன்றது இட் இஸ் எக்ஸ்ட்ரேனியஸ் டு ஆத்மா, ஆத்மாவுக்கு சுவாபாவிகமான குணம் கிடையாது, சரீரத்தோட சேர்ந்தாதான் அதுக்கு ஞானமே வரும். ஞானம் இல்லாட்டி வச்சுக்கோ, நமக்கு சுக துக்கங்களே வராது. இப்ப நமக்கு ஞானம் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, ஏன்னா ஞானம் இருக்கிறதா சுகம் துக்கம் தெரிஞ்சிருக்கு. நல்ல டீப் ஸ்லீப் இருக்கச்சு, டீப் ஸ்லீப் இருக்கோம் வச்சுக்கோ, இந்த விஷ ஜந்து மேல ஏறி போறது, இல்ல யாரோ கில்றா, அப்ப அந்த துக்கம் அங்கே ஏற்படல, ஏன் ஏற்படல, அப்ப ஞானம் சங்குச்சிதமா இருக்கு. அதே முயற்சிக்கச்சே யாராவது தட்டரா வச்சுக்கணும், அப்ப வழி தெரியுது. அப்ப ஞானம் இருந்தாதான் சுக்க துக்கங்களே. அப்ப அவ என்ன பண்ற, ஞானம்ன்றது சுவாபாவிகம் கிடையாது, சரீரத்தோட சேர்ந்தா ஞானம், சரீரத்தையும் பிரிஞ்சிட்டா ஞானம் போச்சு. அவ ஒரு விதமா டேக்கிள் பண்ற. அடுத்து சாங்கிய யோகிகள், யோகால என்ன பண்றாங்க கேட்டா, மொத்த ஞானமும் பிரகிருத்தியை சேர்ந்தது தான், ஜீவாத்மாவுக்கு வெறும் சொரூப ஞானம் மட்டும்தான், அகம் அகம் தான் இருக்கும். நியாய வைசேஷிகாவுக்கு அகன்ற ஞானம் கூட கிடையாது, அதுவே சரீரத்தை எதிர்பார்த்துருக்கு. சரீரத்துக்குள்ள இருந்தாதான் ஒரு ஆத்மாவுக்கு தான் இருக்கேன்னு தோணும், சரீரத்திலேருந்து போயிடுத்துனா அதுக்கு தான் இருக்கே கூட தோணாதுன்ட்டு அவனுடைய ஒரு சொல்யூஷன். சாங்கிய யோகா என்ன பண்ணான்னு கேட்டா, அகன்ற ஞானம் இருந்துட்டோம், பட் மம மமன் என்னோடதுன்னு தோன்றதோனோ, அந்த ஞானம் வந்து ஆத்மா கிடையாது, அது வந்து பிரகிருத்தியை சேர்ந்தது அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோம், நம்ம கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் இன்டர்னல் மெமரியே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சொல்லுங்க தான் வேலையே செய்யும். இப்ப இப்ப மெமரியே இல்ல வச்சுக்கோ, போன்லாம் இருக்கு, இப்போ மெமரி ஃபுல்லா ஒரு வேலையும் பண்ணாது போன். அது மாதிரி நமக்கு இப்போ சொரூப ஞானம் மட்டும்தான் இருக்கு ஜீவாத்மாக்கு, இனி ஆக்சுவலா பார்த்தா சுவாவ ஞானமே கிடையாது அவனுக்கு. அப்ப இந்த கவலை கவலை எல்லாம் எல்லாம் மித்தியா வேடுறது, எதுவுமே. இப்போ ஒரு வெள்ளம் வந்தது, இப்போ யாரோ கார் அடிச்சு போச்சு, ஜன்னலையும் பார்த்தா நம்ம கார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஓன் அழுக ஒருத்தர், கார் பெயர்த்து கார் பெயர்த்து துக்கம். அப்போ ஒருத்தர் சொன்னார், அது உன் கார் இல்லப்பா, உன் கார் இங்கே பத்திரமா இருக்குன்னு, உடனே சந்தோஷமா இருக்கு. கார் போச்சுன்னா கவலை தானே, அப்ப என்னோட கார்னு வரைச்சே துக்கம் அதிகமா இருக்கு, என்னோட இல்லைன்னு தெரிஞ்சவனே துக்கம் பெயர்த்தி. அது மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு சுக துக்கங்கள் ஏற்படுறது, அதனால கிடையாதுன்னு அவன் நிர்வாகம் பண்றான். இப்ப வேதாந்தத்துல வரைச்சு என்ன இருக்குன்னு கேட்டா, அத்வைத மதத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, அவளுக்கு சில பிரமாணங்கள் கிடைக்கிறது, அதை வச்சுட்டு பிரம்மம் மட்டும்தான் உண்மை, அதாவது இந்த சேத்தன அச்சேதனத்துல சேத்தனம் மட்டும்தான் உண்மை, அச்சேதனம்ன்றது கிடையவே கிடையாதுன்ட்டான். ஏன் அப்ப தோன்றதுன்னு கேட்டா, ஒரு மாயான்ற ரெஃபெக்ட்னால தோன்றது, ஒரே வஸ்து தான் இருக்கு அது பிரம்மம், அதுக்கு மேல எப்படியோ மாயான்னு ஒரு சக்தியானது ஒரு பவர் வந்துருது. அது ஏன் கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா ஒவ்வொரு மதத்துலயும் மாதிரி இருக்கும். அப்ப அப்படி ஒரு லேயர் வந்ததுனால இந்த டைவர்சிஃபைடான வேர்ல்டு தோன்றது. அப்படி தோன்ற உலகத்துல ஜீவாத்மாவும் ஒண்ணுன்றான். சோ என்னாச்சு கேட்டா, இப்ப ஜீவாத்மான்றதே வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான், பெர்மனன்ட் ஃபினாமினன் கிடையாது. அந்த பிரம்மத்து மேல மாயின்ற ஒரு ஒரு லேயர் வந்ததுனால ஜீவாத்மான்ற கான்செப்ட் வந்தது. எப்ப அந்த ஜீவாத்மாக்கு இது தெரியறதோ அப்ப என்ன ஆகும், அது அது அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்மமா இருக்கும். அதனால அதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அச்சேதன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வெறும் தோற்றம் தான். இப்ப பாஷ்யக்கார மதத்தில் என்ன பண்ணு கேட்டா, இதுக்கு முன்னாடி இன்னொரு வேதாந்திகள் இருக்கா, அதாவது ஏன் கேட்டேன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம, இங்க இருக்கிறது பிரம்ம மதம் தான் சொல்லியிருக்கு உபனிஷத். அப்ப பிரம்ம மதம் தான் இருக்கு, மிச்ச விஷயங்கள்லாம் இல்லைன்றது அவன் நிர்வாகம். சங்கரருக்கு முன்னாடியே இல்ல பின்னாடியோ பாஸ்கரர் அவன் ஒருத்தர் இருந்தார். அந்த பாஸ்கரர் என்ன பண்ணார்னா, எல்லாம் ரியல் மாயெல்லாம் கிடையாது, எப்பயுமே சேத்தன அச்சேதன ஈஸ்வர சித்தங்கள் இருக்கு. ஈஸ்வரனுக்கும் இந்த சேத்தன அச்சேதனங்களுக்கும் பேத அபேத டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா, ஒரு உபாதி, உபாதினா ஒரு லிமிட்டிங் அட்ஜென்ட். இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மா தனி பரமாத்மா தனி. ஒன்ஸ் ஞானம் ஏற்பட்டுன்னு சொன்னா, இந்த சரீரம் போயிடுதுன்னு சொன்னா, அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அபேதம் ஒண்ணு அவன் நிர்வாகம். ஆக மொத்தம் டிஃபரன்ஸும் இருக்கு, என்ன இருக்கு, சிமிலாரிட்டி இருக்குன்னுட்ட. பட் இது என்ன இஷ்யூ வருன்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு இப்ப சரீரத்தினால சில தோஷங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் பரமாத்மாவுக்கு போய் சேருன்ற மாதிரி நிர்பந்தம் ஆயிடும். யாதவ பிரகாஷ் என்ன பண்ண கேட்டா, உபாதினா இல்ல, சுவாபாவிகமாவே பிரம்மமே பரிணமிக்கிறது, பிரம்மமே மாறுறதுன்ற. அதாவது ஒரு ஒரு கிளே, பெரிய கிளே உருண்ட இருக்கு, அதுக்கு சைத்தன்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையே உண்டு உண்டு உண்டு வச்சோம் வச்சுக்கோங்க, ஒரு 100 விஷயங்கள் பண்றோம்னா, அப்ப அந்த கிளே தான் மொத்தமா பரிணமிச்சிருக்கு. அப்ப பிரம்ம ஜீவ ஜகத்து மூணு சேர்ந்து இருக்குன்றார். சோ பிரம்மமே கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங். இதெல்லாம் என்ன கேட்டா, பிரம்மத்தை மேல தோஷங்கள் போய் நிற்கும். இப்ப நமக்கு ஏற்படுற சஃபரிங்லாம் பிரம்மத்துக்கு போய் சேரும். இப்ப இல்ல, கொஞ்சம் ஹை தான், திருப்பி 4-5 வாட்டி கேட்டாதான் அதுக்கு மனசுல பதியும். இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் சொல்ல வேண்டிய கட்டாயம், இதுக்கு மேல இதெல்லாம் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல வெறும் கீதை தான், உபதேசம் தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, இப்ப சுவாமி பாஷ்யக்காரர் வந்து இப்ப இந்த இடத்துல தன்னுடைய சின்ன கண்டனத்தை சொல்ற. ஏவம் பகவத சர்வேஸ்வராத் ஆத்மனாம் பரஸ்பரம் சேத பாரமார்த்திக. ஏவம் இப்படி பகவத சர்வேஸ்வராத், பகவதனா பகவானிடத்திலிருந்து, சர்வேஸ்வராத் அவன் யாரு, சர்வ ஈஸ்வரன். ஏன் சர்வேஸ்வரன் சொல்றாருன்னா, அத்வைதத்துல ஈஸ்வரனை ஒதுக்குறா, அது வந்து வியாபாரிக தத்துவமா ஒதுக்குறா. பாரமார்த்திக தத்துவத்துல ஈஸ்வரன் கிடையாது, பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஈஸ்வரன்ற ஒரு தத்துவமே வியாபாரிக தத்துவமா ஒத்துக்கிற ஒரு லெவல் கம்மி பரமார்த்தத்தை விட. ஆனா என்ன சொல்ற, சர்வேஸ்வராத்து ஆத்மனாம் பரஸ்பரம் சேதா பாரமார்த்திக, பகவதான பகவான காட்டிலும் ஆத்மனாம் ஆத்மாக்களுடைய பரஸ்பரம் சேதா, அதாவது ஜீவாத்மாக்கள் வேற பரமாத்மா வேற, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்பயும் ஒன்னும் ஆகவே முடியாது. அதை தவிர ஜீவன ஆத்மனாம் பரஸ்பரம் சேத, ஒரு சும்மா பேசிக் சொல்றேன், அனாதி அதாவது அசங்கேயா, எவ்வளவு ஜீவாத்மா இருக்கான்னு, 100 ஜீவாத்மா இருக்கானா, எப்பயுமே அவன் 100 பேர் இருந்தா இருப்பா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒன்னும் ஆக முடியாது. அப்ப பரமாத்மா தனி, 101 வச்சுப்போம், ஒரு பரமாத்மா தனி, இந்த 100 தனி, ஒன்னு தனி, 100 தனி, இந்த 100க்குள்ளேயே ஒவ்வொன்றும் தனித்தனி, எப்பயும் ரெண்டு சேராது, ரெண்டு சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதான் ஆத்மனாம் பரஸ்பரம் சேதா பாரமார்த்திகான்னு பதம் போட்டார். ஏன் பாரமார்த்திகானா, வியாபாரிகம் கிடையாது, இது ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் ஒத்துனுட்டு அப்புறம் இதெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் மாதிரி கிடையாது. பாரமார்த்திக ஆல்வேஸ் இஸ், இட் இஸ் தி டிஃபரன்ஸ் இஸ் ரியல் அப்படின்ட்டு. இது பகவதா ஏவ முக்தம் இது பிரதீயத்தேங்கிறது, சொன்னது யாரு, பரமாத்மா தானே, கண்ணன் பரமாத்மான்னு சொன்னா அவன் தானே சொல்லியிருக்கான். வேற யாரும் சொல்லியிருந்தாலாவது, இப்ப கம்பெனியில் இருக்கா வச்சுக்கோ, நடுவில் எங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் ஆர்டர் வருதுன்னா யார் சைன் பண்றா பாப்பறோம், அவர் சைன் பண்ணலப்பா, வேற யாரும் சைன் பண்றா அப்படின்னா, அப்ப ராட்டிபிகேஷன் திருப்பி அனுப்பலாம். நீங்க பேங்க்லாம் ஒர்க் பண்ணிருந்தா தெரியும், அதாவது பேங்க்ல லோன்லாம் சாங்ஷன் பண்ணதா இருந்தா சில லிமிட்லாம் மேலிருந்தா போர்ட்லேருந்து தான் வரணும். நடுவில் யாராவது கேட்டு போட்டிருந்தாலும் நல்லா இன்வாலிட் திருப்பி வேலிடேஷனுக்கு அனுப்பணும். அது மாதிரி இது யார் சொல்லிருக்கான்னு கேட்டால் டாப் மோஸ்ட் அத்தாரிட்டின்னு வந்திருக்கு. பரமா பகவதாய உக்தம் இது பதியது அஜ்ஞான மோகிதம் பத்தி தன் நிவர்த்தியே பாரமார்த்திக நித்தியத்துவ உபதேச சமயே அகம் துவம் இமே சர்வே வயம் இத்யுபதேசா. மேற்கொண்டு இப்ப சிச்சுவேஷன் என்ன, அர்ஜுனன் அஜ்ஞானத்தில் இருக்கான். இப்போ அஜ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணணும்னா குழப்பாம பண்ணணும்னா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இல்லப்பா நான் நீ ஆக்சுவலா இப்ப சத்திக்கு வேறதான், ஆனா ஒரு சமயத்துல ஒன்னு இப்படிலாம் சொன்னா வச்சுக்கோ அப்படி சொல்லல. அவர் ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சார் அகம் துவம் இமேண்டர், இங்க இருக்கிறது நான் தான், நான் ஒருத்தன் தான் சொல்லியிருந்தாரு வச்சுக்கோ அப்படி சொல்லல. இதுக்கப்புறமே எங்கேயும் சொல்லல அது மாதிரி, சரி இப்ப இதை டெம்பரரியா சொல்றேன் வச்சுக்கோ அப்புறம் ரிகன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றார், அஜ்ஞான மோகிதம் பத்தி தன் நிவர்த்தியே, அஜ்ஞானத்தினால மோகிச்சிருக்கிறவனுக்கு தன் நிவர்த்தையே அதை போக்கடிக்கிறதுக்காக பாரமார்த்திக நித்தியத்த உபதேச சமயே உண்மையான தத்துவத்தை சொல்ல வேண்டியிருக்க அகம் துவம் இமே சர்வே வயம் இது உபதேசா. என்ன தெரிகிறது, சொன்னவர் பரமாத்மா, சொல்லப்படுற விஷயமும் பாரமார்த்திகமான உண்மை, வியாபகாரிகம் நீங்க சொன்ன மாதிரி வியாபகாரிகமான உண்மை கிடையாது. இல்ல ஒரு லெவல் வரைக்கும் இதெல்லாம் உண்டு, அப்புறம் கிடையாதுன்னு அவர் சொல்லல. இங்க அது மட்டும் இல்ல, எங்கேயும் சொல்லவும் போறதில்ல. அதனால இதெல்லாம் உண்மை, இதை ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறார், யூஸ் பண்ணிட்டு தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார். விசிஷ்டாத்வைத மதம் பிரகாரம் பரமாத்மா வந்து விபு, விபுனா ஆள் பரிபேசி, ஜீவாத்மா அணு, அணுனா அணுஸ்வரூபன் வெறும் தட்டில், அணு என்னைக்கு விபு ஆகவே முடியாது. அதை கேட்கட சொல்றார் சரியா. ஔபாதிக ஆத்மபேதவாதேகி ஆத்மபேதஸ்ய அதாத்திகத்தேன தத்துவோபதேச சமயே பேத நிர்தேசோ ந சங்கச்சதே. இப்போ ஔபாதிக மத, இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா போகிறதுக்கு அடுத்து இதை சம்மரைஸ் பண்றேன். ஔபாதிக மதம்னா பாஸ்கராச்சாரியோட மதம். பாஸ்கராச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டேன்னா, அவரும் ஒத்துக்கிறார் பேத அபேதத்தை ஒத்துக்கிறார். ஆனா ஔபாதிகம் உபாதி, உபாதினா லிமிட்டிங் அட்ஜென்ட். எப்படி இப்ப வந்து ஆகாசம் இருக்கு, ஆகாசம் யூனிவர்ஸ்ல இருந்தா கூட ஒரு நிறைய பானைகள் வைக்கிறோம் வச்சுக்கோ, அப்ப இது கடாகாசம், இது கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை. இல்ல ஜலம் இருக்கு, ஒரே ஜலம் தான், அந்த ஜலத்துக்குள்ளேயே நம்ம வந்து அந்த சொம்பு ஜலத்தை எழுந்து வச்சு, அப்ப அந்த சொம்புல இருக்கக்கூடிய ஜலம்ன்றது கண்டிஷனா இருந்திருப்போம். இப்ப சொம்பு இல்ல வச்சுக்கோ, அந்த ஜலத்துக்கும் வெளியில் இருக்க ஜலத்துக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப அவர் சொல்ற இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டா, அந்த உபாதினால, உபாதி ரியல், அந்த உபாதி போயிடுதுன்னா டிஃபரன்ஸ் கிடையாதுன்றதுலாம் அவளோட வாதம். இந்த வாதத்தெல்லாம் வந்து நிரசனம் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி சொல்றதா இருந்தா பகவான் வந்து இங்க வேற உபாதினால நீ வேற நான் வேற சொல்லிக்கணும், அதெல்லாம் சொல்லல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அகம் துவம் இமேன் சொன்னதுனால அதுவும் நிரசனம் பண்றதுன்றது. அடுத்து பகவதுக்கு ஆத்மபேத சுவாபாவிக, அவர் சொன்ன அந்த பேதமானது என்ன இஷ்யூ கிடையாதுன்னா, பேதத்தை நிறைய பேர் ஒத்துக்கிறார், ஆனா அந்த பேதமானது சுவாபாவிகமா ஒத்துக்கல, டியூ டு சம்பந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். இப்ப பாஸ்கராச்சாரியம் எடுத்துட்டோம்னா உபாதினால அப்படிங்கிறது, அத்வைத சங்கரமாதத்தை எடுத்துட்டோம்னா இது வந்து மாயினால அப்படிங்கிறது. பட் இவர் சொல்றார் சுவாபாவிகமா இருக்கு. எப்படி தெரியுது, ஸ்ருதி சொல்றது நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்திய நித்யானாம், நித்யானாம்னு சொல்லிச்சு பல நித்தியர்களுக்குள் ஒரு நித்யன், இல்ல பரமநித்யன் வச்சுக்கோ. சேத்தனக சேத்தனானாம் சொல்லிச்சு பல சேத்தனர்களுக்குள் ஒரு சேத்தன் சொல்றதுனால அங்க டிஃபரன்ஸ வந்து அங்க ஸ்ருதி வேற எதுவுமே வேர்ட்ஸே போடல, கிளியரா வெறும் நித்தியோ நித்யான்னு சொல்றதுனால சுவாபாவிகமா இந்த டிஃபரன்சஸ் தான் சேஃப், இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது. நித்யானாம் பகுனாம் சேத்தனானாம் யஹ ஏகஹ சேத்தனஹ நித்யஹ ச காமான் விததாதி இத்யர்த்தஹ. அதாவது நம்ம இருக்கக்கூடிய புண்ணிய பாப கர்மாக்களுக்கு யாராவது பலன் தரணும் இல்லையா, புண்ணிய பாபம்னு சொல்லிட்டே இருக்கோம். இப்போ யார் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இப்போ இருக்கிறது நம்ம தான் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டா நம்மளே நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டேம்பர் பண்ணிட்டே இருப்போம், நம்ம போடுற பட்ஜெட் மாதிரி ஏதோ அழிச்சு அழிச்சு மாற்றிட்டே இருக்கோம் வச்சுருக்கோம். அப்போ தெரியும், அப்போ என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஏற்றி. இப்போ சிஎல்ல தான் பண்ணிட்டுருக்கா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக படிச்சு என்ன பண்ணிட்டுருக்கா, அவள் பண்ணுற வேலையே தெலுங்குல வேலையாக தான் இருந்துட்டுருக்கு, அது இன்டெலிஜென்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதான் வேலையாக இருக்குது. அப்ப நம்மளே நம்ம கணக்கை மெயின்டைன் பண்ண முடியாது, அப்ப வேற யாராவது மெயின்டைன் பண்ணணும். அப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் மெயின்டைன் பண்றாருன்னா அதுவும் ப்ராப்ளம், எனக்கு வேண்டியவன் உனக்கு வேண்டியன் ஆகும். அப்ப எல்லார காட்டிலும் ஒரு உயர்ந்த வஸ்துவானது மெயின்டைன் பண்ணும். அதாவது இந்த இதிகாச புராணங்கள்லாம் என்ன வேலை கேட்டேன்னா, இந்த மாதிரி கஷ்டமான அர்த்தங்களை ஈஸியா சொல்றதும் அவைகள் இருக்கு. இப்ப யமன் இருக்கார், சித்திரகுப்தன் இருக்காருன்னு சொல்ற இதுதான் தாத்பரியம். அப்ப அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் இங்க நடந்துருந்துருக்கு. அவரோட வேலை என்னன்னா, சித்திரகுப்தருக்கு இந்த கணக்கு எழுதுறதுதான், இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணா பாபம் பண்ணா நல்லது. ஏன்னா கடைசியில அங்க போச்சே நமக்கு ரெக்கார்டு வேணும், இவ்வளவு புண்ணியம் இருக்கு இவ்வளவு பாபம் இருக்குன்னு. அப்ப அதுக்கேத்த மாதிரி பலன்லாம் கொடுக்கணும். அது யாரு கொடுக்கறது? பரமாத்மா தான் கொடுக்கறான். அதோ யோ விததாதி காமான், இவன் கொடுக்கறான். அஜ்ஞானகிருத பேத திருஷ்டிவாதியது பரமபுருஷஸ்ய பரமார்த்த திருஷ்டேகி நிர்விசேஷ கூட்டஸ்த நித்திய சைதன்ய ஆத்ம யாத்தாத்ம சாட்சாத்காராது நிவிருத்த அஜ்ஞான காரியத்தையா அஜ்ஞானகிருத பேத தர்சனம் தன் மூல உபதேசாதி விவகாராக ஜன சங்கச்சந்தே அப்படிங்கிறார். அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போல நெக்ஸ்ட் மூணு த்ரீ ரெண்டு மூணு பேராவோட சம்ரைஸ் பண்ணிடுறேன். ரொம்ப டெக்னிக்கல் ஆகிடும், அப்புறம் இருக்கிற கிரௌடும் அடுத்த வாரத்துக்கு வரமா தெரியாது, அதனால இப்ப அதை குறைச்சிடுறேன். அஜ்ஞான மதத்துல மாயாவாதத்தை எடுத்துட்டோம்னா என்ன பிரச்சனைகள் வரும் கேட்டு வச்சுருக்கோம். அதை இங்க அப்ளை பண்ணுச்சு. இப்ப உபதேசம் பண்ண போறது பரமாத்மா. இப்ப பரமாத்மாவுக்கு அத்வைத ஞானம் இருக்கா இல்லைன்னு கேள்வி வரும். இப்ப அவருக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு தோணி எடுத்து வச்சுக்கோ. பெருமாளுக்கு அவருக்கு அந்த ஞானம் இருக்கா இல்லையா? சுத்தி சொல்றது சர்வஜ்ஞான. அப்ப அவர் அர்ஜுனை மாதிரி உபதேசம் பண்ணுவாரா? ஏன்னா அர்ஜுனனே இப்ப மித்யா. அவருக்கு அத்வைத்தத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொருத்தனை பார்த்து நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்லச்சு, அப்போ பேதத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோ. அப்ப இன்னும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கா சமாளிக்கிறது? அப்படி சொல்றவர் அப்படி எந்த அவர் சொல்லிருக்கணும்? ஒண்ணுதான் இருக்கு, நீ இப்ப ஏதோ சம் கண்டிஷன் தான் நீ தோணின்னு இருக்க, உனக்கு ஞானம் ஏற்பட்டா நான் தான் நீ அப்படி சொல்லணும். பட் அப்படி சொல்லல, நான் இருக்கேன் நீ இருக்கேன் பிரிச்சு பிரிச்சு சொல்லச்சு. இன்னும் டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா இந்த இடத்துல அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பாரமார்த்திகமா இருக்கிறதுனால பெருமாளுக்கு முதல்ல அத்வைத ஞானம் இருக்கா இல்லையான்னு கேள்வி வரும். இல்ல இருக்கு, இருந்தாலும் வந்து அவனுக்கு புரியதுக்காக சொல்றான்னு சொன்னா அவனே குழம்பி போயிருக்கான். அவன் வந்து எனக்கு நிச்சயம் ரூஹிமேன்னு கேட்டிருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் இப்ப சத்தி டெப்படியா அதெல்லாம் வச்சுக்கோன்னு சொன்னாலும் டிஃபிகல்டி வருது. ஏன்னா அப்ப அவர் சொல்றது யூ வில் நாட் பி ஹானஸ்ட் டு அட்வைஸ். அப்ப இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்னால மேல மேல கேள்வி கேட்டுன்னு போறார். குரு சிஷ்யன்ற சம்பந்தம், ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் உண்மை, குருவோ சிஷியனோ தான் உண்மை. குருவுக்கு அத்வைத ஞானம் ஏற்பட்டதுன்னா அவர் சிஷியனுக்கு உபதேசம் பண்ண முடியுமான்னு கேட்டா சிஷியன் இருக்கானா இல்லையான்னு கேள்வி வரும் அடுத்து. அது மாதிரி நிறைய இதுல டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதனால என்ன சம்பவம் பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து பெருமாள் பாரமார்த்திக தத்துவம் பகவான் இருக்கார், ஜீவாத்மாக்கள் இருக்கார். இந்த ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா பரமாத்மாவுக்கு ஸ்வரூபத்திலையும் சுபாவத்திலையும் சேஞ்சே கிடையாது. ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபத்துல எந்த சேஞ்சும் கிடையாது, சுபாவத்துல சேஞ்ச் ஒத்துண்டு ஆணும், இல்லாட்டி இதை ரியல்னு ஒத்துக்க முடியாது. அதாவது கஷ்டமே எல்லாம் மித்தியான்னு சொன்ன வச்சுங்க, அது நிர்வாகம் பண்றது வேற. பட் உண்மைன்னு சொல்லச்சு கஷ்டமும் உண்மையா ஆறுது. யாரும் இந்த சுக துக்கத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை. சுக்கம் சுக்கம் தான், துக்கம் துக்கம் தான். துக்கம்லாம் சந்தோஷமா மாறாது. ஏதோ சில பேர் சொல்லிட்டு இருக்கா துக்கம் சந்தோஷமா மாறும்னு. அப்பெல்லாம் துக்கம்லாம் சந்தோஷம், துக்கம் துக்கம் தான், சுகம் துக்கம் தான், சுகம் சுகம் தான். அப்ப இதெல்லாம் உண்மையா ஒத்துக்கிட்டோம்னா அப்ப இந்த தசையில இவன் நிஜமாவே சுக துக்கங்களை அனுபவிக்கிறான்னு ஆறுது. அப்ப சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறான்னு சொன்னா அப்ப அவனோட சுபாவமானது வேறியாது, அதை ஒத்துண்டாகணும். அதனால ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூப ஞானமானது எந்த வித மாற்றத்தையும் அடையாது ஸ்வரூபத்துல, ஆனா சுபாவத்துல மாற்றம் உண்டு. அப்ப அச்சேதனத்துக்கு பரமாத்மா காட்டின அப்படியே விபரீதம் என்னன்னு கேட்டா ஸ்வரூபத்த சுபாவத்த மாற்றம். சரி சுவாமி, நீர் எப்படி நிர்வாகம் பண்ணுவேன் இப்ப பாஷ்யக்காரர் பத்தி கேட்கிற, இப்ப நீர் எப்படி நிர்வாகம் பண்ணுவேன் சுத்தி சொல்றதா இல்லையா? இருக்கிறது ஒண்ணுதான், ஏன்னா ரெக்கன்சல் பண்ணியாருமே கடைசியில. அதுதான் பாஷ்யக்காரர் சொல்ற ஆத்மசரீர பாவம். ஆத்மசரீர பாவத்தை வச்சுட்டு இருக்கிறது ஒண்ணுதான். இப்ப நான் சொல்லச்சே, இப்ப உதாரணம் சொல்றேன் வச்சுருந்தோம். இப்ப சதிக்கு நான் சொல்றேன்னா இந்த சொக்கா வேஷ்டி இது உள்ளுக்குள்ள இருக்கிற சரீரம் எல்லாம் சேர்ந்து ஒண்ணுன்னு தோன்றது இப்போ. அப்புறமா திருப்பி சொல்லச்சே இல்ல ஆத்மா வேற சரீரம் வேற இந்த டிரெஸ் எல்லாம் வேறன்னு திருப்பி சொல்ல. அப்ப ரெண்டு விதமும் அதை பார்க்கலாம், யூனிட்டாவும் பார்க்கலாம் டைவர்சிட்டியாகவும் பார்க்கலாம். அதர்வைஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்போ ஷரீராத்ம பாவத்தை வச்சுருந்தோம்னா இதை சால்வ் பண்ணலான்றது பாஷ்யக்காரருடைய மதம். அப்போ ஷரீரம்னா என்னன்னு சொல்லணும். இப்போ ஷரீரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கை கால் இருக்கக்கூடிய சரீரம் இல்லை. அதுக்கு அவரே டெஃபினேஷன் கொடுக்குறார், எஸ்ய சேத்தனசிய எத் திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தத் சேஷதேக ஸ்வரூபம் ச தத் தஸ்ய சரீரம் இது ஷரீர லட்சணம். அதாவது எத்திய சேதனசிய, எந்த ஒரு சேதனனுக்கு எத் திரவியம், எந்த ஒரு திரவியமானது, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் பை ஆல் மீன்ஸ் ஹீ கேன் சப்போர்ட் அண்ட் மேக் இட் ஃபார் ஹிஸ் ஓன் யூஸ். சரியா, அப்படி முடியறதோ அப்ப அந்த திரவியம் இருக்கு, தட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட் பாடி ஆஃப் தி சேதனன் ஆறுது. இப்ப அந்த வஸ்து சேத்தனமாவும் இருக்கலாம், அச்சேத்தனமாவும் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கம்பெனிஸ் தான் பெஸ்ட். இப்ப கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாருங்க ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படிங்கிற, அது என்ன பாடி அங்க போட்டிருக்காங்க, ஆனுவல் ஜென்ரல் பாடி. அப்ப இந்த பாடின்றது நம்ம இங்கிலீஷ் பிரயோகத்திலேயே ஏதோ ஒரு யூனிட்டை குறிக்கிறது. பாடினால ஒரு யூனிட் குறிக்கிறது. இப்போ அது என்ன யூனிட்னு கேட்டா அதுக்கு ஒரு பவர் சென்டர் இருக்கு, அது ஒன்னு இந்த ஸ்டப் ஆனது அதுக்கு அடிமையா இருக்கு, உபயோகத்துக்கு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ எந்தெந்த திரவியங்கள்லாம் ஒருத்தர் நியமிச்சு கட்டளையிட்டு தன்னுடைய உபயோகத்துக்காக யூஸ் பண்றாலோ அதெல்லாம் அதோட பாடி நடக்கும். ஒரு டீம், ஒரு லீடர் இருக்காருன்னா அந்த லீடருக்கு அந்த டீம் தான் பாடி, ஏன்னா அவர் இயக்கிறார், அது இயங்கிறது அவருக்காக அது இருக்கு. அது மாதிரி பார்க்கச்சு நமக்கு இந்த சரீரமானது பாடியா இருந்தது. அப்ப ஒருத்தர் ஒரு குலபதி ஒரு ஆத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அசீம் பண்ணிப்போம், அவருக்கு அடங்கிருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பதினாலு சனப்பேஜை கேட்டுட்டு எல்லாம் இருக்கானா, அப்போ அவருக்கு அது பாடி ஆறுது, எக்ஸ்டெண்டட் பாடி ஆறுது. அப்படி பார்க்கச்சே பரமாத்மாவுக்கு மொத்த ஜகத்தும் சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் சரீரமா இருக்கு. அப்ப அந்த மொத்த சரீரத்துக்கும் ஆத்மாவா இருந்திருக்கான். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஊதுபத்தி அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு குழந்தை வந்து கேட்கும் அம்மா கிட்ட, அம்மா கடவுள் இல்லையனா அப்படின்னு கேட்கும். ஊதுபத்தி வேண்டிய கோயிலுக்குள்ள போவா, அப்ப அந்த குழந்தை கேட்கும் அம்மா கடவுள் இல்லையனா அப்படின்னு கேள்வி இருக்கும். அவன் அம்மாக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த குழந்தைய பதில் சொல்லும், தேங்காயில இளநீர் இருக்காது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லும் அது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்காக கண்டிப்பா வி ஹேவ் டு அட்மிட் காட்ன்ற மாதிரி, இப்ப பகவான் ஒரு க்ஷணம் ஒருவேளை இங்க இல்லையோன்னு இருந்ததுன்னா அப்ப இங்க எதுவுமே இருக்காது, இங்க வஸ்து இருக்கிறதுக்கு இதுவே இல்லை, வசதியே இல்லை. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால்தான் எல்லாத்துக்கும் சத்தையே இருக்கு. எப்படி நம்ம சரீரத்துக்கு நாம இருக்கிற வரைக்கும் தான் அது சத்தை. ஒன்ஸ் ஆத்மா வெளில போயிட்டு வச்சுக்கோ, விழுந்துருது சரீரம் எங்க இருந்தாலும், என்னதான் தூக்கி இப்படி இருக்க வச்சாலும் அது நிற்காது, அதாவது அதை கட்டி வைக்கிறேன். அப்படி நமக்கு அந்த இது இருக்கு ஏன்னு கேட்டா, நம்ம வந்து அணுஸ்வரூபம், விட்டுட்டு வெளில போயிட்டு திரும்பி போறோம். அப்ப பகவான் என்ன பண்றாங்கடா, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அவன் எல்லாத்துக்கும் சர்வாத்மாவா, எல்லாத்துக்கும் ஒரு அந்தர்யாமே இருந்து அப்படின்ட்டான். அப்படி அந்தர்யாமியா அவன் இருந்து எல்லாத்தையும் நியமிக்கிறதுனால அவன் தான் ஆத்மா, நம்ம எல்லாம் அவனுக்கு சரீரம் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்ப இந்த பாவத்துல பார்த்தா இருக்கிறது ஒண்ணும் தாத்பரியமா இருக்கு அப்படின்னு பாஷகருடைய வாதம். இருக்கிறது ஒண்ணுதான், அது விசிஷ்டமா இருக்கு, அதான் விசிஷ்ட அத்வைதம். இந்த பிரம்மமானது நிர்விசிஷ்டமா நிர்குணமா இல்ல, சகுணமா விசிஷ்டமா இருக்கு. ஜீவாத்மாக்களையும் அச்சேதனங்களையும் சரீரமாக உடைய பிரம்மன் எப்பன்னு கேட்ட, எப்பயுமே பழைய காலத்திலையும் எல்லாம் அடங்கி ஒடுங்கி, அதுதான் பிரபந்தத்தை தெரிவிக்கணும். பிரபந்தம் வந்து ஸ்ருதியாவது முன்ன பின்ன இருக்கலாம், இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும், அது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் தேவை என்டர்பிரட் பண்றதுக்கு. ஆனா பிரபந்தத்துக்கு ஏன் ஏத்தோம்னா, கிளியர் கட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்றும் குழப்பத்துக்கு விஷயமே இல்லை, கிளியர் கட்டா சொல்றது பிரபந்தம். அவர்கள்லாம் அந்த அர்த்தத்தை வாங்கிட்டு நீட்டா டைரக்ட் பண்றாங்க. அப்ப பிரபந்தத்தை பத்தி தெளிவு கிடைக்கிறது நமக்கு. அப்ப பகவான் தான் எல்லாத்துக்குள்ள தரிக்கிறதுனால அவனே எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கான், நிச்சயம் தான் சரீரமா இருந்துருக்கு. இப்படி பார்க்கச்சு இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு தோன்றது. அதனால வாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதனால பேதமும் ஆச்சு அபேதமும் ஆச்சு. இப்ப யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி சொன்னதுனால உடனே எல்லாம் ஒண்ணு ஆகாது. எப்படி ஆத்மா வேற சரீரம் வேறதான், ஆத்மா எனக்கு சரீரம் ஆகாது, பட் ஹோல் யூனிட்டா பக்கச்சு ஒண்ணுன்ற அர்த்தம் கிடைக்கிறது. சோ பரஸ்பர பேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. எப்ப அபேதமா இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிச்சு அபேதம். பட் இருந்தாலும் ஸ்வரூபத்தக ஒவ்வொன்றும் வேற சொல்லிச்சு பேதம் சிந்திக்கிறதுன்றது உங்களுடைய மதம். ஆக மொத்தம் இப்ப இது என்ன பார்த்துக்கோன்னா, அர்ஜுனனுக்கு சொல்லப்பற ஆத்மாவோட நித்தியத்துவத்தை சொல்லணும், ஆத்மா வந்து தேகத்தை காட்டிலும் வேற, மேல சொல்லப்பற திருப்பி இதில் ரிப்பீட் ஆக போறது, தேகமானது நஷ்யம் நஷ்பரகா அழிஞ்சு போகக்கூடிய வஸ்து, ஆத்மாவானது அழிஞ்சு போகாது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் பாஷ்யகார் என்ன பண்றாங்க கேட்டால், தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார், எல்லாமே பாரமார்த்திகமா உண்மை, ஈஸ்வரன் வேற, ஜீவாத்மாக்கள் வேற, பரஸ்பர வாழ்வுக்குள்ள பேதம் இருக்குன்னு. இப்ப வந்து லாஜிக்கா சொல்ல போற அவனுக்கு, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முக்யதி அப்படிங்கிறார். இப்போ எப்படி நமக்கு நம்மளுடைய தசையில ஜீவ தசையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது, குழந்தையா இருக்கும், யுவா யூத், அப்புறம் மிடில் ஏஜ், அப்புறம் வயசானதா இருக்கும். நமக்கு நமக்கு என்றைக்குமே நான் இப்போ நான் இருக்கிற நான் வந்து அப்போ இருந்த காட்டில் வேற, அப்போ குழந்தையா இருந்தப்ப அகம்ன்ற எண்ணம் வேற மாதிரி இருந்தது, இப்போ அகம்ன்றது வேற மாதிரி இருக்குன்ற எண்ணம் நமக்கு இல்லை. அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம சரீரம் சேஞ்ச் ஆகிறது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். முதல்ல நான் எனக்கு எங்க தான் இருக்கேன்னு நினைச்சிருந்து நம்ம, அது வேற விஷயம். இருந்தாலும் நமக்கு அப்ப நான் வேற இப்ப நான் வேறன்ற ஒரு அந்த சொரூப ஞானம் சேஞ்ச் இல்லை பாருங்க. அனுபவமாவே பார்த்துச்சு, வயசானா ஃபர்ஸ்ட் வயசாக அக்செப்ட் ரிஃபீட் பண்றோம், ரிஃப்யூஸ் பண்றோம், அது வேற விஷயம். இருந்தாலும் கூட நமக்கு நான்ன்ற அந்த தாட்ல எந்த சேஞ்சும் இல்லை, கண்டினியூஸா இருந்துட்டு இல்லையா. நமக்கு நான்ன்ற எண்ணத்துல அந்த நான் அப்படின்றதுல நமக்கு எந்த சேஞ்சும் கிடையாது, அது கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. அது ஏன்னு கேட்டா, தேகின அஸ்மின் யதா தேகே, தேகினஹனா தேகம்னா சரீரம், தேகத்தை உடையது தேகின், தேகினஹ அப்படின்னா ஆத்மாக்கு, அஸ்மின் யதா தேகே இந்த தேகத்துல கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி, எப்படி இந்த சரீரத்துல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டா கூட ஆத்மா ஆத்மாவா இருந்திருக்கோ அது மாதிரி தேகாந்தர பிராப்தி, தேகாந்தர பிராப்தி சொல்லிட்டு வேற தேகத்தை அடைகிறது. இந்த தேகம் போயிடுச்சுன்னா வேற தேகம் கிடைக்கும். இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், சரி சார் இந்த தேகத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன், வேற தேகம் கிடைக்கணும் இது மாதிரி இருக்குமோ தெரியாது. ஏன்னா சொல்றாலேயா இல்லையா, மனுஷ பிறவின்றது அதுவே கூன் செவிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப அரிது அருந்து சொல்றா, அரிது அருந்து மாட பிறவின்றது. நான் இந்த தேகத்துல இருந்துட்டு போறேனே, ஏன் அதை நிறுத்துவானே, சரி ஓகே இருக்கட்டும், இது சௌக்கியமா இருக்கு, இதை விட்டேன்னா அடுத்த தேகம் எனக்கு தெரியாதேன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறாரு. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, அர்ஜுனனுக்கு அந்த ப்ராப்ளம், ஏன்னா அவன் கத்தி மணி நின்றுட்டு இருக்கான், நம்ம இங்க சௌக்கியமா இருந்து காலக்ஷேமம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அர்ஜுன் அடுத்து சண்டை போடணும், சண்டை போடுச்சு பிராணம் போயிட்டுனா, அதுக்கு சொல்ல போற கவலைப்படாத, யுத்தத்துல நீ பிராணம் வெட்டினா உன்னும் நல்ல வசதியான தேகம் கிடைக்கும் சொல்ல போறாரு. அதனால சொல்றாருன்னா, இப்போ ததா தேகாந்தர பிராப்தி, வேற தேகம் கிடைக்க போறது அவ்வளவுதான், இதுக்கு போய் நீ கவலைப்பட்டுருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. தீரஹா தத்ரனா முக்கியதி, தீரஹா தத்தன முக்கியதி. இப்ப தீரன்னா யாருன்னு சொல்லணும். தீரனுக்கு காளிதாசன் ஒரு வசனம் சொல்றான், யார் தீரகன், அதாவது விகார ஹேதுசதி விக்ரியந்தே ஏஷான சேதாம்சி தேயேவ தீரஹான, யார் தீரன் கேட்டா தைரியசாலி, தீரன் தைரியசாலி. யார் தைரியசாலின்னா தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கவன், அதாவது சோகப்படாம இருக்கிற ஆள் நடத்தம். விகார ஹேது சந்தி விக்ரேந்த, விகாரம் அடையறதுக்கு ஹேத்து வேணும், விகாரம் அடையறதுக்கு ஹேத்து வேணும். அப்படி அந்த கணத்திலையும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத ஆள். எதிர சொல்றாங்க, குமார சம்பவத்துல சிவன் வந்து சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கார், அப்ப பார்வதி வந்து சுசுரூஷ பண்றார். இப்ப பொதுவா தவம் மாறி இடத்துல வந்து தனியா இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா கதைகள்லாம் தெரியும், விஸ்வாமித்ர தவம் பண்றார், யாரோ வந்துடுறார். அப்போ அவன் சொல்றான், சிவபெருமானுக்கு இதில் எந்த விதமான ஒரு கலக்கமே இல்லையா மனசுல, ஏன்னா அப்படி இருக்கிறது தீரன்னு பேரான். நம்ம மனசு விகாரம் அடையக்கூட இடத்துலையும் விகாரம் அடையாம இருக்கிறதா, நான் காஃபியே சாப்பிட மாட்டேன்னு ஒரு சார், எப்பன்னா கொண்டு கொடுக்குற வரைக்கும், ஏன்னா கொண்டு கொடுத்து மூக்கில் வாசனை போயிட்டு வச்சுக்கோ, சரி இந்த வாட்டி சாப்பிட்டுறேன், சரி நாளிலேருந்து அது என்ன மாதிரி இன்னையோட காஃபி வச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, அம்மாவோ இல்லை ஆண்டையோ போட்டு கொண்டு இந்த வாட்டி கலந்துட்டப்பா சாப்பிட்டுன்னு சொன்னா, சரி போ இந்த வாட்டி சாப்பிட்டுருவோம் அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், அப்பனா அது பேர் தீரகா இல்ல. விகார ஹேதுசதி விக்ரியந்தே, அப்போ தீரகா தத்தன முக்கியத்தி. இப்ப இந்த இந்த சரீரம் போய் இந்த சரீரம் கிடைக்க போறது, அதனால தீராகனா ஞானினா பண்டிதா, அவ வந்து நல்ல சோகப்பட மாட்டான்னு சொல்றார். ஏகஸ்மின் தேகே வர்த்தமான தேகினா கோமாராவஸ்தாம் விகாய யொவ்வனாதி அவஸ்த பிராப் அவஸ்தா பிராப்தோ ஆத்மனஹ ஸ்திரபுத்தியா யதா ஆத்மா நஷ்ட இது ந சோசதி. ஒரே தேகத்தில் இருந்துட்டு நிறைய நிலைகள் இருக்கு, குழந்தை பருவம் இருக்கு, ஏகப்பட்ட பருவங்கள் இருக்கு, ஐயோ என் ஆத்மா போயிடுது, இப்ப நான் இந்த ஆத்மா வேறன்னு யாருக்கும் தோன்றது இல்லை, அதே ஆத்மா தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, அதே எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி யதா ஆத்மா நஷ்டஹ இதி நசோச்சதி, எப்படி ஒருத்தனுக்கு ஆத்மா போயிடுதுன்ற எண்ணம் வரலையோ. ஏன்னா இப்ப கௌமாரம் போயிடுது, யௌவனம் போயிடுது, அது தெரியுது. ஆனா நான் இருந்திருக்கேன்னு எல்லா எல்லாரும் இருந்திருக்கு. அது மாதிரி தேகாத் தேகாந்தர பிராப்தௌ அபி ததா ஏவ திரஹ ஆத்மா இதி புத்திமான் நசோச்சதி. அது மாதிரி தேகங்கள் மாறினா கூட ஆத்மாவானது ஸ்திரம். இந்த தேகத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்து ஆத்மாவுக்கு வராதுன்றது வாதம். அத்தக ஆத்மனாம் நித்தியத்வாது ஆத்மானக ந சோகஸ்தானம். ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால ஆத்மாவுடையது சோகஸ்தானம் கிடையாது, சோகிக்கப்படக்கூடாதுங்கிறார். ஏதாவது அத்த கர்த்தவியம் ஆத்மனாம் நித்யானாம் ஏவ அநாதி கர்ம விஷயத்தையா தத்தத் கர்மோசித தேக சம்ஸ்பிருஷ்டானாம் தைரேவ தேகேகி பந்த நிவர்த்தியே சாஸ்திரியம் ஸ்வவர்ணோச்சிதம் யுத்தாதிகம். சரி, இப்போ அப்போ பிறப்புனா இறப்புனா ஏன் இந்த தேகம் கிடைக்கிறதுன்னு சொல்லி ஆனோம். இந்த தேகம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் கர்மா, அனாதி கர்மா. இப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் கர்மா அனாதின்னு சொல்றீங்க ஒன்று? ஏன்னா அது பிரவாகம் மாதிரி முதல்ல கண்டுபிடிக்க முடியாது, அதனால அது பிகினிங்லன்னு சொல்லுவோம். அவர் சொன்ன எனக்கு ஆரம்பத்தை சொன்னாதான் வேதாந்தத்தை ஒத்துக்கேன்னு சொன்னார். எனக்கு முதல்ல சொல்லுங்க, எல்லாம் அனாதி அனாதின்னு சொல்றேன், எனக்கு முதல்ல சொல்லுங்க ஒன்றார். இப்போ சொன்னார், ஒரு பேஷண்ட் டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் அவனை பார்த்துட்டு இல்லப்பா அவன் மாதிரி ஒரு வியாதி இருக்கு, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு இந்த வைத்தியம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த பேஷண்ட் கேட்கறான், இல்ல இல்ல சார், நீங்க முதல்ல தெளிவா சொல்லுங்க, எப்ப அந்த வியாதி வந்தது? இந்த வியாதி எப்ப வந்ததுன்னு தெரிஞ்சாதான் அடுத்த வைத்தியமே எடுத்துப்பேன்னு சொன்னானா, அது முட்டாள்தனம் தானே. வியாதி வந்துருது, முதல்ல அது வைத்தியம் எடுத்துக்கப்பா, மிச்சத்து அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல நீங்க முதல்ல எப்ப எனக்கு அந்த வியாதி ஏற்பட்டதுன்னு ஒருத்த கேட்பான்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கேயும் இது அனாதின்றது ஒத்துண்டுதான் நம்ம ஆகணும், ஏன்னா அதை முதல் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இப்போ போய் இல்லை இல்லை ஆதி ஆதியை சொல்லணும், ஆதி சொல்ல முடியாது. அப்போ இந்த கர்ம வசத்தினால் நமக்கு கண்டினியூஸாக தேகங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ கர்மாலாம் என்னன்னு சொல்லணும், அதுக்கு மாடர்ன் எக்ஸாம்பிள் நான் சொன்னால் ஈஸியாகனு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, பேங்க்ல எல்லாருக்கும் எவ்வளோ பணம் கேட்க போகிறதில்ல, பட் அவள் பணம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த பணம் போடுற மூணு விதமாக இருக்கு. ஒன்று என்ன கேட்டால் லாங் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட், லாங் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சாச்சு, ஏற்கனவே சேர்த்து போட்டு போட்டு வச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பைசா நம்ம என்ன பண்ணுவோம், போட போறோம், வித்ட்ரா பண்ண போறோம். அடுத்து மாசம் மாசம் சேர்ற பணத்தை கொண்டு ஆர்டியா கட்ட போறோம், ஏதாவது பண்றதுதான் இல்லையா. அப்ப எஃப்டி எஸ்பி ஆர்டி ஆச்சு. இப்ப இந்த எஃப்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அது அனாதி காலமாக சேர்த்து வச்ச எஃப்டி, அதெல்லாம் என்ன பண்றது, இன்ட்ரெஸ்ட் தூக்கி சேவிங்ஸ்ல போட்டுட்டே இருக்கு. எல்லாம் கியூமுலேட்டிவ் இல்லை, எல்லாம் இந்த இன்கம் இருக்கு. இது ஸோ சேவிங்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு, நம்ம அதை எடுத்து செலவு பண்ணி ஆகணும். இல்லை நான் பேங்க்குக்கெல்லாம் போகமாட்டேன் சொல்ல முடியாது, போய் எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கோம். இப்போ செலவு பண்ண பண்ண புதுசாக பணம் சேர்க்குறோம், செலவும் பண்ணுறோம். இப்போ புதுசாக பணம் சேர்த்தா சுகம், செலவு பண்ணால் துக்கம். இப்போ கொண்டு போய் என்ன பண்ணோம், திருப்பியும் ஆர்டி சேர்ந்த பேங்க்ல கட்டுறோம். இப்போ ஆர்டி என்ன ஆகுது, ஆர்டி மெச்சூர் திருப்பி எஃப்டிக்கு போகுது. ஸோ ஒரு ஃப்ளோ வருது பாருங்க, இப்போ மொத்தமாக சேர்ந்தது ஒன்று, கொஞ்சோண்டு மாத செலவுக்கு எடுத்துகிட்டே இருக்கோம், இதில் சேர்றதை தூக்கி ஆர்டியாக போட்டு திருப்பி அது எஃப்டிக்கு போய் சேர போகிறது. இதுதான் கர்மாவும், இந்த எஃப்டி கர்மா தான் சஞ்சித கர்மா. ஏற்கனவே அனாதிகாலமாக சேர்த்து பத்திரமா வச்சுருக்கோம், அது என்ன பண்ணோம், சும்மா இருக்காது, அது இன்ட்ரெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் அக்கௌண்ட்டில். அதுதான் பிராரம்ப கர்மா, அந்த சேவிங்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜாய் பண்ணணும். லோன் கூட அசீவ் பண்ணிக்கலாம், அதாவது மேலே மேலே வளர்ந்துட்டே போகலாம். எக்ஸாம்பிள், லோன் இருந்தால் லோன் கட்டணும், அதை வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் லோனை வாங்கிட்டே இருக்கோம், இல்லை ஆர்டி போட்டுட்டே இருக்கோம். அப்போ திருப்பி இந்த புண்ணிய பாப்பங்கள் திருப்பி போய் சேர்றது. ஸோ லைபிலிட்டி டெபாசிட் எல்லாம் கலந்து கலந்து புண்ணிய பாப்ப விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ கர்மாவெல்லாம் ஒருத்தர்கள் வந்து நம்ம எத்தனை கர்மாவை ஒழிக்கலாமான்னு கேட்டால் முடியும், தியரிட்டிக்கலி பாசிபிள். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சேவிங்ஸை செலவு பண்ணாமே இருக்கணும், இல்லாட்டி சேவிங்ஸை மொத்தமாக செலவு பண்ணணும், திருப்பி சேர்க்கக்கூடாது. ஆர்டியே புதுசாக போடக்கூடாது, வர சேவிங்ஸை என்ன பண்ணணும், முழுக்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். பட் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாதுன்னா எப்படி வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் டெக்னிக்கலி என்ன இருக்குன்னு கேட்டால், நம்மளால் கர்மாவை நம்மளுடைய எஃபர்ட்ஸ்னால அனுபவிச்சு போக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருக்கா, ஒரு கோடி ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணுன்னு சொன்னால் தானே அனுபவிச்சு செலவு பண்ணிடல, அலட்சியம். ஆனால் இது ஒரு கோடி இல்லை, அனந்த கோடி இது. அப்ப அனுபவிச்சு இதை போக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனாலதான் பகவானுடைய ஒரு இது தேவை. அது எல்லாரும் ஒத்துக்கிறார். யோக சாஸ்திரத்திலையும் ஈஸ்வர பிரதானாத்மான்னு அங்கேயும் அவ எடுக்கிறார், பத்தஞ்சலியும் எடுக்கிறார். என்னால முடியலையா ஈஸ்வர பிரதானாத்மா, இல்லை அங்கே போய் சரணாகதி பண்ணு, அவர் ஹீ வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிறார். அப்ப நமக்கு ஒரு குருவனுடைய இல்லை பகவானுடைய வந்து உதவி தேவை நம்ம கர்மாவை போக்கிக்கிறதுக்கு. நமக்கே தெரியல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிராரத கர்மா இருக்கு, அதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரிச்ச மூட்டைங்கிறது. இந்த சஞ்சித கர்மாலாம் பிரிக்காத மூட்டை. கிராமத்தில் போனெல்லாம் இப்போ இல்லை, அந்த காலத்தில் அந்த இதில் போட்டு வச்சிருப்பா, பெரிய பெரிய பாட்டு ஒன்றும் அதில் போட்டு இல்லை, நெல் போட்டு வச்சிருப்பா. எப்போ இப்போ தேவையற்றி ஒரு ஓட்டம் இருக்கும் அதுவே எடுத்துப்பா விதைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு. அதுதான் பிராரத கர்மா, பிரிச்ச மூட்டைன்னு பேர். அந்த பிராரத கர்மானால ஒரு ஜென்மம் இருக்கலாம் இல்லை பல ஜென்மம் இருக்கலாம். ஒரு பிராரத கர்மாவுக்கு ஒரு மூட்டையை பிரிச்சா, அதாவது மொத்த பெய்திலேருந்து ஒரு மூட்டை எடுத்துன்னு வரும், அந்த ஒரு மூட்டையை பிரிச்சா அந்த ஒரு மூட்டையை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்த்தும் நிறைய பர்த்தம் தேவைப்படுறது. அந்த கன்கரண்ட் பர்த்ல சேரக்கூடிய கர்மா தான் வந்து ஆகாமி கர்மா. ஆகாமி கர்மாலாம் திருப்பி எங்க போகும், போயிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு நிலத்தை நெல்லை விதைக்கிறா வச்சுக்கோ, ஒரு நெல்லை விதைச்சா ஒரு நெல் கொடுக்க போறதுல அது அது பல நெல் கொடுக்க போறது. இப்ப திருப்பியும் மொத்தம் திருப்பி அங்கதான் போயிருந்தாங்க. அப்ப இந்த சைக்கிள்ல மாட்டின் இருக்கிறதுனால ஒரு ஒரு பிராரத கர்மா வச்சு நமக்கு தெரியாது இல்லை சரீரத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு. அப்ப அந்தந்த கர்மா கேத்தாவே நமக்கு நிறைய சரீரங்கள் கிடைச்சிருக்கு. இது அனாதி, சரியா? இப்ப அனாதி கர்ம வசியத்தையா, அந்த கர்ம வசத்தினால தத்தத் கர்ம உச்சித்த, அந்தந்த கர்மத்துக்கு உச்சித்தா மாதிரி இருக்கக்கூடிய தேக சம்ஸ்பிருஷ்டானாம் தைரேவ தேகைஹி, அந்தந்த தேகத்தினாலேயே பந்த நிவர்த்தையே, அந்தந்த தேகங்கள் கிட்ட ஒரு பந்தம் போகணும்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரியம் வர்ணோச்சிதம் யுத்தாதிகம், அந்தந்த வர்ணத்தை சேர்ந்த கர்மாவை ஃபார் எக்ஸாம்பிள் யுத்தாதிகம். ஏன்னா அர்ஜுனன் வச்சு சொல்றாரு இப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் க்ஷத்ரியனுக்கு யுத்தம் பண்ணணும், யுத்தாதிகம் அனபிசம்ஹித பதம் கர்ம. அந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும்? நான் ஜெயிக்க போறேன், ஜெயிச்சு மொத்த ராஜ்யத்தை நான் ஆள போறேன், இல்லை இவெல்லாம் கொல்ல போறேன்றதுல நம்ம இது இல்லை. ஏன்னா யுத்தம் பண்றேன்னு கேட்டா என்னோட கடமை, அதனால யுத்தம் பண்ணி தான் நான் ஆகணும். அப்படி பலத்தை எதிர்பார்க்க எதுக்குன்னு கேட்டா அது மோட்சத்துக்கு, அதாவது மோட்சன்ற பலம் ஒத்துன்னு இருக்கும், அதுதான் அல்டிமேட் பலம். மோட்சம் கூட பலம் இல்லாம காரியம் பண்றது ரொம்ப ஒத்துக்க முடியாத கான்செப்டா இருக்கலாம், பட் மோட்சம்ன்ற ஒரு அல்டிமேட் பலம் இருக்கு. பட் இந்த இந்த கர்மாவுடைய பலன் இருக்கு, அந்த பலன் மேல எனக்கு ஆசை இல்லை. ஏன் இது முக்கியம் கேட்டேன்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல பைண்ட் பண்றது, இப்ப நம்ம பண்ணக்கூடிய காரியத்துக்கெல்லாம் கண்டிப்பா ரிசல்ட் உண்டு, நம்ம அதை விரும்பி பண்ணச்சு அந்த பலன் நம்ம அனுபவிச்சு ஆகணும். அது கெட்டதும் நல்லதோ, வாட் எவர் ஆக்டிவிட்டி வி டூ அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பட் எதுக்காக இப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, இப்போ அந்த கர்மா பண்றதுக்கு முன்னாடியே நான் ஏன் இதை பண்றேன்னா, இது வந்து விதி, நான் பண்ணணும், அஸ் ரூல் கடமை, இதனால வரக்கூடிய பலனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு முதல்லயே பல கர்ம பல தியாகம் பண்றோம். அதாவது சாத்விக தியாகம்னு விரிவாதம் பண்ணி வச்சிருக்கா ரொம்ப அற்புதமா. எனக்காக நான் பண்ணல, பெருமாள் பிரீத்திக்காக இந்த கர்மாவை பண்றேன். அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுனால திருப்பி பறக்க வேண்டாம். ஏன்னா இந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரி நெல் வந்தாதான் நமக்கு சரீரமே போகும், அதுல ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர்த் இருந்துட்டே இருக்கும். அப்ப எப்ப அது போகும்னா, இனிமேல் பண்ண போறக்கூடிய ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ்னா இந்த கர்மாவை பண்றதுனால எனக்கு எந்த பலனும் எனக்கு ஆசை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தினோட தியாகம் பண்றது பலத்தை, கர்ம பல தியாகத்தை பண்ணி பண்ணச்சு என்னாலும் நமக்கு இந்த தேகத்திலேருந்து இந்த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் பேர்த் அண்ட் டெத்லேருந்து கிடைக்கிறது. அனபிசம்ஹித பலம் கர்ம குருவதாம் செய்வார் செய்யவார்கள் இல்லையா, அவர்ஜனீயத்தையா இந்திரியை. சரி சுவாமி, இப்ப கேள்வி கேட்கலாம், அப்படி கர்மா பண்றேன் எனக்கு பலன் மேல ஆசை இல்லை, ஆனா இந்த கர்மாவை பண்ணச்சு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு, அதை நம்பி ஏத்துக்கிறது இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் பரவாயில்ல, ஏகப்பட்ட அப்செட்டல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நான் பேர் பண்ணணும்னு கேட்டா அது சொல்ற அவர்ஜனீயத்தையா இந்திரியை இந்திரியார்த்த ஸ்பர்ஷாக சீதோஷ்ணாதி பிரயுக்த சுகதுக்கதா பவந்தி. இந்த கர்மாவை பண்ணச்சு வரக்கூடிய சீத உஷ்ண, சீத்தமா இருந்தா நன்னா இருக்கு, உஷ்ணமா இருந்தா துக்கமா இருக்கு. அப்ப இந்த சுக்க துக்கங்கள்லாம் அவர்ஜனீயம்னா தடுக்க முடியாது, அவைகளை வந்தா இருக்கும், அவைகளை பொறுத்துக்கணும், அதுதான் சேலஞ்ச் அப்படிங்கிற பவந்தி. தேது யாவத் சாஸ்திரிய கர்ம சமாப்தி க்ஷந்தவ்யா இது, சாஸ்திரம் சொன்ன பிரகாரம். ஏன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, இப்போ அவன் சண்டை போடணும், சண்டை போடச்சு எப்ப பாரு இவனே அடிப்பான்னு சொல்ல முடியாது, யாராவது அஸ்திரத்தை அடிக்கலாம், அடிச்சா இவன் கையில குத்தலாம் எங்கேயோ அடிபடலாம், அப்ப அதெல்லாம் பொறுத்துக்கணுமா இல்லையா? சரி அதுக்காக வேண்டாம் நல்லா பொறுத்துக்க முடியாது நான் கர்மா பண்ணலன்னு சொன்னா அப்ப சொல்லார் இல்ல இல்ல அதனால நீ பொறுத்துன்னு தான் ஆனும். யாவத்து சாஸ்திரிய கர்ம சமாப்தி சந்தவியா, சாஸ்திரத்துல சொன்ன அந்த கர்மாவுடைய முடிவு வரைக்கும் இவைகள்லாம் பொறுத்துன்றுதான் ஆகணும்னு இதுக்கு சொல்ற. இவம் அர்த்தம் அனந்தரம் ஏவாக, அதாவது பாஷ்யம் எதிரோட செயல்ன கிடையாது சங்கத்தி சொல்லணும். சங்கத்தினா லிங்க், முந்தின பத்தியத்துக்கும் அடுத்த பத்தியத்துக்கும் லிங்க் கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம டிஸ்பரேட்டா இருக்கும். பார்த்தோம்னா நம்மளா கீதையை படித்தோம்னா நம்மளால அந்த சங்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்ன இங்க சொன்னாரு, இங்க வேற ஏதாவது சொன்னாம இருக்கு, என்ன லிங்க்னு தெரியலன்னு. அப்ப அந்த பாஷ்யம் எதிரோ என்ன பண்ணுவான்னு கேட்டா அவன் அந்த லிங்க் கொடுப்பான். சோ அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமா பாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்த பாரத அப்படிங்கிறார். இதுக்கு சங்கதி கொடுக்கறதுக்காக தான் பாஷ்யர் என்ன பண்ணியிருக்காருன்னா யாவத் சாஸ்திரிய கர்ம சமாப்தி சந்தவியான்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால இந்த கர்மாவை பண்ணிச்சு பழத்து மேல ஆசை இல்லாம இருக்கலாம் இல்லையா, சொல்றது புரியுது, பழத்து மேல ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா பண்றதே கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் இப்போ ஹோமம் வளர்க்கணும் வச்சுருந்தோம், எல்லாருக்கும் ஹோமம் பண்றது ஆசையா இருக்கு, ஆனா பக்கத்துல போய் உட்காந்தா தெரியுது இவ்வளவு உஷ்ணம், சரி ஹோமம் பண்றதுனால எனக்கு பலன் வேண்டாம்னு சொன்னா, இல்ல நான் ஹோமமே பண்ணல வேண்டாமே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அது வந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீ அதை பண்ணிதான் ஆகணும், அதுல வரக்கூடிய சுக துக்கங்கள் நீ பொறுத்துட்டுதான் ஆகணும், எப்ப அந்த கர்மா முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குதான் அது தாத்பரியம். இதை ஏன் சொன்னார்னா அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணனே சொல்ல போறார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக, சீத உஷ்ண சுக துக்க கொடுக்கக்கூடியவைகள் அவைகள் என்னது, ஆகமா பாயினக, ஆகமா பாயின வந்துட்டு போறது தான், டெம்பரரி தான், அந்த கர்மா முடிஞ்ச அப்புறம் அதோட இது நமக்கு எஃபெக்ட் இருக்க போறது இல்ல. அதனால தாம் திதிக்ஷஸ்த, தான் திதிக்ஷ, திதிக்ஷானா பொறுத்துக்கிறது, பாரத நீ யாரு, பாரத பரத வம்சத்துல வந்தவனே, அதனால நீ பொறுத்துன்றதான் ஆனும்னு சொல்ல போறார். இதை வந்து நம்ம அடுத்த இதுல கண்டிப்பா பண்ணலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.